சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்கேன், அத்தியனம் பண்ற காலத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி பத்தி போனால் போட்டெல்லாம் கொஞ்சம் சுரல் செட்டு பிடிபடாது, அடிச்சு கொடுங்க அடிச்சுடுவேன். திருவாரூர் சந்தோஷம் இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிற அது மரியாதை. அப்படி 4000 சந்தோஷம் சொன்னார் திருவாய்மொழி, அவரே சொன்னார். அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு வைப்பார், அம்மா 4000 அனாயசமாக சொல்லும் கருமை தலை பண்டே சூ. அதனால அவள்கிட்டே கற்றுக் கூட மீதியிலான தான் ஆரம்பிச்சு வைப்பார். அவர் சந்தேகம் குரேஷிகர் அப்படிங்கிறது ஒரு பவுன்சர் பீமர் எல்லாம் போடக்கூடிய பவுலர் மாதிரி. அவர்கிட்ட 60 அதிகாரம் சொல்லியிருக்கேங்கிறதே அப்படி பெரிய ஒரு பலம் வலிமையா. ஆசிரியர் சார்வம் அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். பத்மநாதன் சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒன்று வச்சுக்கோது சாய்ச்சார். இதை நான் இந்த டைட்டில் ரொம்ப அப்ஜெக்ட் பண்றேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது. நான் கல்கத்தாவில் போட்டாயிட்டேன், 78 சாய்ஸ் கல்கத்தாவிலிருந்து வந்தேன், விஷயம் சொன்னேன், திருவிழா வந்தாச்சு. ஏண்டா சார்ஜ் கொடுத்தா சம்பாருடைய சார்ஜ் ஜாஸ்தி, ஏண்டா இந்த ஊர்ல வேலைக்கு விலஜே கேனடா இருந்தா வரணும் நீ அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரேயர் பர்மிஷன், அதில் வர பணத்தையும் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம் பண்ணா போதும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தினம்தோறும் தேசிகன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நாம பல விதமான உபன்யாசங்கள் மகாவித்வான்கள் இடமிருந்து அனுபவித்து கொண்டு வந்தோம். அதே கிரமத்தில் ஒரு புது முயற்சியாக பாகவத பாஷணம் அப்படின்ற புது ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாகவத பாஷணம் அப்படிங்கிறது என்னன்னா, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மகாவித்வான்கள் பாகவதோத்தமர்களாக இருக்கக்கூடியவாளை நேரில் கண்டு அவர்களுடைய சரித்திரத்தை அவர்கள் திருவாக்கினாலேயே ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லணும் லௌகீகத்தில், அந்த மாதிரி எடுத்து அவ சரித்திரமே நமக்கு ஒரு லெசன் அப்படிங்கிறதுனால அதை தனியாக நாம் வந்து இந்த சீரீஸாக பிளான் பண்ணியிருக்கோம். அவ சரித்திரத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரியவாளோட சரித்திரமே நமக்கு ஒரு பாடம். நம்ம வாழ்க்கைக்கு அன்றாடும் தேவைகள் அந்த சரித்திரத்தில் நிறைய இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனை பற்றி சொல்கிறச்சே, சீலவிருத்தைஹி வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஸ்த சஜ்ஜனைஹி கதையன்னாஸ்த வைநித்யம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி அப்படின்னு ராமன் பொதுவாக அஸ்திரசஸ்திரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் அபியசிக்கிற சமயத்தில் மூணு விதமான பெரியவர்களோட சம்பாஷணம் பண்ணுவாராம். யார் அப்படின்னா, சீலத்தினால சதாச்சாரத்தினால பெரியவர்கள் என்ன, ஞானத்தினால ஞான பெருந்தகவோர்கள் என்ன, வயோவிருத்தர்கள் வயசுல பெரியவர்கள் என்ன, இவர்களிடத்துல ராமன் அபியசிக்கிற சந்தர்ப்பத்துல இவாளோட சம்பாஷணம் பண்ணுவாராம். அந்த மாதிரி நாமளும் பெரியவர்கள்ட்ட ஒரு சம்பாஷணம் மூலமா அவருடைய சரித்திரம் என்ன, அவர்கள் எந்தெந்த பெரியவர்கள்ட்ட வளர்ந்தார்களோ அந்தந்த பெரியவர்கள் சரித்திரம் என்ன, எல்லாத்தையும் அனுபவிக்க போறோம். இன்று நாம் பேட்டி காணவிருக்கும் மகா ஆச்சாரியர் ஸ்ரீ உவே வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் ஆசிரவி சார்வபௌம சாஸ்திர சாகித்ய வல்லப பாரத ராஷ்டிரபதி சம்மானித கருணாகராரிய மகாதேசிகன் சுவாமியை பற்றி நாம் சொல்கிறதுனால நமக்கு வாக் சாஃபல்யம் ஏற்படும். ஏன்னா ஜெகத்விக்யாத்தர் சுவாமி, அவரை நாம் இன்னைக்கு தேசிகா டெய்லியில் பாகவத பாஷணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சுவாமியை நாம் ஆஹ்வானம் பண்ணுறோம், வரவேற்கிறோம். தாசனடி நன்றி. அடியேன், இது ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் இந்த ஒரு ப்ரோக்ராமை நாம் அமைச்சிருக்கோம். முதல்ல சுவாமியோடைய திருமாளிகை பற்றி ஒரு சில வார்த்தை, சுவாமியோடைய வம்சத்தை பற்றி மேற்கொண்டு சாதிக்கணும். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அடியனையும் ஒரு பொருட்டாக மதித்து தாங்கள் இந்த கேள்வியை கேட்டதற்கு சந்தோஷம். அடியவர்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்வது அடியனுக்கு பெரிய பேர் பாக்கியம். எல்லாருமே அவர்கள் முன்னோர்களை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடியவங்களுடைய முன்னோர்களுடைய பெருமையை அடியன் சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு பெருமை குறைப்பதற்காக சொல்லுவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இவர்களுக்கு இந்த பெருமை இருக்குன்னு சொல்றோம். அதை நாம் என்ன சொல்லுவோம், அயோக வியோச்சேதம் அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். சுபாஷித்தில் முதல் பாதிப்பு அதுதான். அதாவது அந்த பெருமைகள் இவர்களுக்கு இருக்கு, அவர்களுக்கும் பெருமைகளுக்கும் உள்ள தொடர்புகளை சொல்றோம். மற்றவர்களுக்கு பெருமைகள் இல்லை என்பதன் பொருள் அல்ல. அந்நயோக வியோச்சேதம் வேறு யாருக்குமே இந்த பொறுமை இந்த பெருமை அது என்ற கருத்திலே சொல்வதில்லை. ஏனென்றால் எல்லா அந்தணர்களுமே ஒவ்வொரு ரிஷிகளுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர்கள் தான். எல்லாருக்கும் அபாரமான பெருமைகள் இருக்கின்றன. இப்பொழுது அடியேன் முன்னோர்கள் பெருமையை பற்றி கேள்வி வந்ததுனால சிவ சகோத்திரத்தவர்கள் இவர்களுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருக்கு. அஞ்சு ரிஷிகள் இவா கோத்திர பிரவர்த்தகர்கள். சாதாரணமாக மற்ற இடத்துல மூன்று ரிஷிகள் பிரவர்த்தகர்களாக இருப்பார், நாலாவது ரிஷி தனியா எடுக்க மாட்டார். கோத்திர பிரவர்த்தகர்கள் மூவரில் ஒருவர் பேரே கோத்திரத்துக்கும் வரும். இந்த சிவத்வ கோத்திரத்துக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஐந்து ரிஷிகளை இவர்கள் உபதேசத்துல முக்கியமா இருந்தார்கள். அவர்கள் பெயரை சொன்ன அப்புறமும் இன்னொரு ரிஷி விட்டு போயிட்டாரேன்னு தோணித்து அதுக்காக கோத்திரத்துக்கு பெயர் சொல்லிச்சு வேற ஒரு ரிஷியை வச்சுட்டு. இது இந்த கோத்திரத்துக்கு ஒரு சிறப்பான அம்சம். இவர்களுக்கு மட்டும் வத்சானாம் திரிகி என்பதாக தனியாக ஒரு முறையே இருக்கு. இவர்கள் ஹோமம் பண்ணும்பொழுது மட்டும் மற்றவர்களால் ரெண்டு தடவை எடுத்து ஹோமம் பண்ணுவா. இவர்கள் மூன்று தடவை கொடுத்தால் பகவான் திருப்தி படுறான், இவள்கிட்ட கொஞ்சம் கூட வாங்கிக்கிறான். யாராவது தர மாதிரி பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கிக்கணும் இவள்கிட்ட. சுத்திரக்காரர் சொல்றார், நீ எனக்கும் ஆசையா இருக்கு இன்னொரு பெருமாளுக்கு போடணும் அப்படின்னா ஆபஸ்தம்பர் சொல்றார், ஒரு இந்த ஜாமதேக்கிரியால் வந்து நீனும் பண்ணலாம் அப்படியே பர்மிஷன் கொடுத்தா அன்றைக்கி பண்ணலாம். அந்த அளவுக்கு இவர் மகரிஷிகளாக இருந்தார்கள். பிராட்டி பிருகு வம்சத்தில் தான் பிறந்தார். இந்த பம்சத்தில் தான் பரசுராம ஆழ்வார் அவதரித்தார். இப்படி பல ஏற்றங்கள் உண்டு. இதெல்லாம் ப்ரீ நாதமுனிகள் ஏற்றங்கள். எம்பெருமான் நாதமுனி அவதரித்த பிற்பாடு அவர்தான் நம்மை இந்த நிலைமைக்கு ஒரு வழியாக கொண்டு வந்தார். உபய வேதாந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நாதோபக்யம் பிரவர்த்தம் என்று கம்பீரமாக சுவாமி தேசியன் முழங்கிறார். அந்த நாதமுனிகள் திவ்ய பிரபந்தத்தை 4000 ரொம்ப பாடுபட்டு 12000 வரை கண்ணு சுவாமி ஜபித்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து யோகதசையின் யோகத்திலே நம்மாழ்வாரிடமிருந்து அவர் பாசுரங்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பெற்று பின்னாடி வரப்போற ராமாசுதாந்தியும் பெற்று நம்ம சம்பிரதாயத்துக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இனிசை தந்தவளதாக திகழ்ந்தவர். அது திவ்ய பிரபந்தத்தை அருளி செயலை இசையோடு பாடுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தவர்களே இந்த சிவத்ச கோத்திரத்தினர். அவருடைய இரண்டு மருமகன்கள் மேலேகத்தாழ்வான் இக்கிழேகத்தாழ்வான் என்று அவ இரண்டு பேருக்கும் முதல்ல அவர் திவ்ய பிரபந்தத்தை சொல்லி கொடுத்தார். ஆதி அரையர்கள் சிவத்ச கோத்திரத்தவர்களும் வாதூல கோத்திரத்தும். அந்த மேலேகத்தாழ்வான் சந்ததியில அடியவங்கள் திருமாளிக்கு பெரியவர்கள் வந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு ஏற்றம். மேலேகத்தாழ்வருடைய பேரன் தான் திருக்குறை காவலப்பன் என்கிற குருகேஸ்வர தேசியம். அந்த குருகேஸ்வரர்கிட்ட தான் யோகம் நாதமுனிட்டிருந்து அவர் பயந்துதார். பக்தி யோகத்தை ஆள வந்தார். அது கற்றுக்க ஆசைப்பட்ட பொழுது தான் திருநாட்டுக்கு எழுந்த நாளை குறிப்பிட்டு இன்னைக்கு வர சொன்னார். அவர் பக்தி யோகம் ஆள வந்தார் பயின்றால் நம்மை போன்றவர்களும் பக்தி யோகம் பயின்று இங்குற்றே நல்லே நங்குற்றே நல்லே விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம ஆழ்வார் ஒரு சதி பண்ணிட்டார். நல்ல சதி நமக்காக. ஆள வந்தார் எந்த தேதி வர வேண்டும் என்று குருகைக்காவர்கள் சொல்லியிருந்தாரோ அந்த தேதியை ஓலை முறையில் எழுதி தன் காஷாயத்தை சுருட்டி வச்சுருந்தார். ராப்பத்து உற்சவம் திருவரங்கத்தில் நடக்கப்படுது. ஆழ்வார் திருவடி திருவர்களால் 10 நடமினோ நமர்கள் உள்ளீர் அப்படின்னு ஆழ்வார் திருவனந்தபுரம் போகும்போது அப்பதான் இங்க நமர்கள் ஆவீர்கள் என்று சொன்னதாக அரைய திருவனந்தபுரத்தை நோக்கி அடி எடுத்து வச்சு அபிநயம் பண்ணினார். இப்பொழுது அந்த அபிநயம் நடக்கிறது இல்லை, பல அபிநயங்கள் விட்டு போயிடுச்சு. அந்த அபிநயத்தை பார்த்த உடனே ஒரு இம்பல்ஸ் ஆள வந்தாருக்கு. ஆழ்வார் ஆழ்வாரை சேர்ந்தவர் நம்ம கொள்ளணும்னா நம்ம திருவனந்தபுரம் விசிட் பண்ணிட்டு வரணுங்கிறார். அனந்த பத்மராமனை சேமிச்சுட்டு வரணும், என்று உடனே மறுநாள் இயற்பா சாப்பிடாமே கிளம்பிட்டார். மற்றெல்லாம் மறந்துட்டார். யான் இந்த இடுப்புல இருக்க முறிய அப்ப பாத்துக்கல. திருவனந்தபுரம் தேம்பெருமானே சேவிச்சுட்டு மங்களாசாசனம் விட்டு திரும்பரிச்சே தை மாசம் வந்துடுச்சு. அடா தை மாசத்துல வர சொன்னாரே குறுகிய காவலை பண்ணது முறிய எடுத்து பார்த்தா தை புஷி அந்த நாள் தான். அவர்கிட்ட ஒன்றும் விமானம் கிடையாது அங்கிருந்து வரத்துக்கு. ஆகினால அத்துடன் பக்தி யோகம் தொடரலை. ஆழ்வார் நமக்காக பண்ணது, இல்லைன்னா நாமளும் அறுவடையா பக்தி யோகம் பண்ணி கெட்டு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் பிரபத்தி தான், யாரா இருந்தாலும் இந்த கலியுகத்துல வேற வழியே கிடையாது. காண்பிச்சு ஆழ்வார் பிரபஞ்சத்தின சுதார கூட்டஸ்தர் காண்பிச்சு. அந்த குறுகை காவலப்பன் வம்சத்துல அவர் தெரித்தவர் தான் மகாகாருணிகர். மகாகாருணிகர்ங்கிறது சரியான சமஸ்கிருதம் பேரருளாளர் பெருமாள். பேரருளாளன் என்பது சான்ஸ்கிரிட்ல மகாகாருணிகர், மகாதயாதீசன். அவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல காஞ்சிபுரத்து உட்பகுதியிலேயே நடாது நின்ற கிரகாரத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணினார். அவருடைய குமாரராக இருந்தவர் அந்த மகாகாருணிகருடைய குமாரர். அப்படிதான் மகாதயாதீசர் அவருடைய குமாரர் தான் நடாதுரான். அதாவது மகாதயாதீசருக்கு எம்பெருமானார் தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து கொடுத்தார். எம்பெருமானாருக்கு இரண்டு சகோதரிகள், பூமி என்று ஒரு சகோதரி, கமலா என்ற சகோதரி. அந்த கமலா என்பது இரண்டாவது சகோதரி, தங்கையாக இருக்கலாம். சகோதரினா அக்காவா தங்கையா நமக்கு தெரியாது, பகினின்னாலும் தெரியாது. ஆனால் கமலாக்கே கனிஷ்டன் வார்த்தை இருக்கிறதுனால அவள் இளைய சகோதரி என்று புரியும். மூத்த சகோதரிகளை பூமிக்கு பிறந்தவர் தான் தாசரதி என்றும் முதலையாண்டான் என்றும் போற்றப்படுகிற எம்பெருமானாருடைய அந்தரங்க சிஷ்யர். அதே மாதிரி கமலாவின் குமாரர் தான் இந்த வரத விஷ்ணு என்று பெயர் எடுத்த நடாதுரானு. இவர்கள் இருவரும் எம்பெருமானாருக்கு குரு துணையாக இருந்தவர். எம்பெருமானார் சன்னியாசம் பண்ணி கொள்ளும் போது கூட இவர்கள் இருவரையும் விட்டுதான் மீதி பேர சன்னியாசம் பண்ணி கொண்டார் என்று ஜனங்கள் பேசக்கூடிய அளவு எம்பெருமானோட கூட இருந்தார்கள். இந்த விஷயத்த ஆதிமனுஷனுடைய ஆச்சாரியம் சின்னம்மாள் அவர் தன்னுடைய எதிராஜி நாடகத்துல அழகாக காண்பிக்கிறார். யாபியாமினா எதிராஜ சந்நியாசாய் கிம்பதந்தி. இந்த இரண்டு உறவினர்களை விடல அவர். அந்த அதெல்லாம் நடாதூர் ஆழ்வான் திருவம்சத்துல பிறக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. இது அம்மாள் நடாதூர் ஆழ்வான் வரைக்கும் எல்லாருமே ஞான நிதிகளாக இருந்தவர். பாஷ்யக்காரருக்கு சிவாஷ்யம் அருளி செய்வது உஷாத் துணையாக இருந்தவர் நடாதூர் ஆழ்வான். எல்லா குரு பரம்பரையிலும் குறிப்பிட்டு வரத விஷ்ணுங்கிறவர் நிறைய புஸ்தகம் சாதிச்சிருக்கார். அதுல வந்து மானயாதாத்ம நிர்ணயம் போன்ற புஸ்தகங்கள் இருக்கு. அவைகள்லாம் சிபாஷ்யத்துக்கு அசோசியேட்டட் டெக்ஸ்டாக எழுதணும்னு அப்போ பாடுபட்டு பண்ணியிருக்கார். அந்த கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் கடாசிச்சு. அதிலிருந்து பல விஷயங்களை சுவாமி தேசிகன் எடுத்து நியாய பரிசுத்தி நியாய சித்தாந்தத்துல அனலைஸ் பண்றார். பல சமயம் அந்த கருத்துக்களை தனக்கு அனுகூலமாக எடுக்கிறார், சில சமயம் விமர்சிக்கும் செய்யும். அது ஒரு ஆராய்ச்சி விஷயம். கைவல்யம் என்பது வைகுண்டத்தில் தனியிடம் இருக்கு என்ற தேசிய சித்தாந்தத்துக்கு அவர் மேற்கோளாக எடுப்பது நடாதுர் ஆழ்வாருடைய பக்தி தான். அதனாலதான் மதுராந்தகம் சுவாமியை பரமாச்சாரியனும் நடாதுர் ஆழ்வான் சாதித்ததுக்கு விருந்தமாக நாம் கைவல்யத்தை கொள்ளக்கூடாது விஷயம் சாய்க்கிறார். அப்போது உபகாரம் பண்ணிட்டு போனவர் நடாதுர் ஆழ்வான். அந்த நடாதுர் ஆழ்வான் தான் எம்பெருமானார் தன்னுடைய சீபாஷ்ய சிம்மாசனத்தை கொடுத்தார். இன்னும் மற்ற மூன்று ஆச்சாரியர்கள் கொடுத்ததாக குரு பரம்பரைகள் வருது. இந்த நடாதுர் ஆழ்வான் கொடுத்த மட்டும் எல்லா குரு பரம்பரையும் இருக்கு. ரொம்ப தொன்மையான குரு பரம்பரையான திருவாராயிரப்படியில அவர் பெயர் மட்டும்தான் இருக்கு. அதை பற்றி நாம இப்போ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அந்த நடாதுர் ஆழ்வான் திருவம்சத்துல இன்னும் சிபாட்சி சிம்மாசனம் என்கிற விருதத்தோடு இழங்குறார். இந்த குளத்துல பிறந்தாது கிடைக்கிறது. அந்த சிபாட்சி சிம்மாசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நடாதுரோட அனுகிரகத்துல இது சிம்மாசனம் உருவாக்கப்பட்டது. இதுல பின்னாடி எம்பெருமானார் இருக்கார், திருவடி வார்த்தை நடாதுர் ஆழ்வான் இருக்கார். நடாதுர் ஆழ்வான் தனியன் ஒண்ணு இருக்கு. இது திருவாராயிரப்படி சொல்லக்கூடிய ஓல்டஸ்ட் குரு பரம்பரை இருக்குது. அதுல அழகாக சொல்றார், எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய சிஷியர்களுக்கெல்லாம் வெகுமானம் கொடுத்தார். சத்குருவதா சம்சதி சிஷ்ய வர்க்கான் அனநல பெயரகிலே சச்சிமேகி சிபாஷ்ய சிம்மாசனம் ஆத்மநீனம் எஸ்மைச்ச தத்தம் எதி சேகரேன என்று இந்த ஸ்லோகத்தை எதிராஜ விஜயத்திலும் சின்னம்மாள் கோட் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட தன் சிபாஷ்ய சிம்மாசனத்தை நடாதுர் ஆழ்வானுக்கு அனுகிரகித்தார். அந்த நடாதுர் ஆழ்வானு திருப்பெயரை தான் எல்லாரும் கொண்டாடக்கூடிய நடாதூர் அம்மாள் சுவாமி தேசிகனுடைய பரமாச்சாரி. எவ்வளவு பக்தியா சுவாமி தேசிகன் சததூஷில ததுக்தம் பரமாச்சாரியை என்று ஒரு வார்த்தையை சாய்க்கிறது. சன்னியாசிகளுக்கு குடிமை உண்டா இல்லையா? சன்னியாசிகள் குடிமையோடு தான் இருக்கணும், இருந்தால் ஒழிக்க முடிஞ்சிருந்தா என்னப்பட்டது அப்படின்னு குடிமையோடு தான் இருக்கணும். ஆனால் சில பேர் குடிமையை எடுத்துடணும், அதான் சன்னியாசம் சொல்றாங்க. அப்படின்னு பொழுது காம்ப்ரமைஸ் சல்யூஷனா ஒருத்தர் சொன்னார், முண்டீவா சிக்கீவா, மொட்டையாடிச்சிருக்கலாம் குடிமையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ரெண்டுமே ஓகே தான் அப்படின்னு சிலர் வாதம் பண்ண பொழுது சததுவில் அதை எடுத்து எம்ப சுவாமி தேசியன் விசாரிக்கச்சு, இது எங்க பரமாச்சாரியனுக்கு அப்பவே வியாக்கியானப்பட்ட எத்திலிங்க சமர்த்தனத்துல பிரமேய மாலையில் அங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சாதிக்கிறேன். பரமாச்சாரியன் உரிமையோடு அழகா பக்தியோடையும், முண்டீவா சிக்கிங்கிறது வாங்கிறது சான் அர்த்தம், மொட்டையோடு இருக்கணும் குடுமையோடு இருக்கணும் அர்த்தம் அப்படின்னா குடுமையை தவிர மற்றதை மொட்டை அடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப அழகா சாய்ச்சிருக்காரு பரமாச்சாரியன் பிரமாணமா காட்டு. இப்படி பல விஷயங்கள் அந்த நடாதுரம்பாள் திருவம்சத்துல, இப்ப ஸ்ரீ வைஷ்ணவால் அடுத்த பேர் நடாதுரம்சத்துல ஞான சந்ததியில இருக்க எல்லாருமே சிவாஷியத்துல அவர் தெரியும் சொல்லித்தான், அவன் எந்த ஈரகலையாருக்கும் சொல்லியாரு. அதனால அவருக்கு அது ஒரு ஏற்றம் தான் நடாதுரம்பாளுக்கு. நடாதுரம்பாளுடைய பிரசிஷ்யன் சுவாமி தேசிகன், பால்யத்திலேயே அனுமதம் பண்ணியிருந்த சுவாமி தேசிகனே இன்டர்னல் எவிடன்ஸோட புரிச்சு வச்சுட்டார். சுவாமி தேசியன் திருக்குமார யோபாலிய வரதாரியசிய பிராச்சாரியசிய பராந்தயம் அவாப்பிய விருத்திங்க விதகா தஸ்மை யோகியாய மகளும் கல்வெட்டு மாதிரி பதுக்கி அது என்ன சொல்ல கல்வெட்டு மாதிரி பதிவு பண்ணிட்டார். இன்றும் காஞ்சிபுரத்துல பத்திரிகை விழாத்து நட்சத்திரம் தான் நடாதர் மாற்று நட்சத்திரம். அன்னைக்கு சாத்து மறையில அதுக்குள்ள உரிமை உடையவர்கள் இந்த யோபாலிய வரதாரியசின்னு சொல்லி வந்தேகம் வரதாரியம் தண்ணீர் சொல்லி அனுபவிக்கிறது நடந்துட்டு இருக்கு. நடாதுரம்மாள் திருவமிசத்திலையும் பிட்டாடி எங்க மதுராந்தக சுவாமி அடிக்கடி சாதிப்பு ஒரு அழகான வார்த்தை, உதிதோதிதமான வம்சம். அதாவது ஒரு வம்சத்துல சில பேர் பெரிய ஸ்காலர் இருப்பா, அதுக்கப்புறம் ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அப்படி இல்லாமல் இந்த வம்சம் மேலும் மேலும் சந்ததிகள் நல்ல ஞான சந்ததிகள்ல பெரியவா சந்ததிகள்லயே ஞானம் மிக்கவா வந்துட்டே இருப்பா. அது ஒரு பெருமை இந்த நடாதுரு வம்சத்துக்கு உண்டுன்னு அவர் அனுபவிச்சு ரசிச்சு அனுகிரகிச்சாகும். அதே மாதிரி நடாது நம்மளுடைய 5வது தலைமுறை தான் கடிகாசிதம்பாள். இந்த கடிகாசிதம்பாள் வந்து பரகால சுவாமிகிட்ட பிரம்மதந்திர பரகால சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார். தேசிகனுடைய சிஷ்யனுடைய சிஷ்யன், தேசிகனுக்கு பிராச்சாரியனும் அம்பாள் வம்சத்தவர் பிரசிஷ்யனும் அம்பாள் வம்சம். இந்த கடிகாசிதம்பாளுடைய ஒரு தனி சம்பந்த ஒரு அழகு என்னன்னா, அவருடைய ஆச்சாரியம் பரகால மட ஸ்தாபகர், அவருடைய அந்தரங்க சிஷ்யன் ஆதிவன்சடோகன் அவர்களோட ஸ்தாபகர். இந்த கடிகாசம்பாளுடைய கவனம் ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக தலிதமாக இருக்கும். வெங்கடாதிரி லட்சுமி சாஸ்திரத்துல தாயாரே உன்னுடைய திருமேனியை நான் எப்படி வர்ணிப்பேன், அவையெல்லாம் காஞ்சிபுரத்தினுடைய கவிஞருடைய கவிதையோட மென்மையானது சாதிக்கிறது. காஞ்சி கவிந்து கவனாதிபி கோமளாதி, யார் இந்த காஞ்சி கவிந்துன்னு ரொம்ப பெரிய சர்ச்சை பண்ணினான். அப்ப வெங்கடாதிரிக்கு முற்பட்டவரா இருந்து காஞ்சிபுரத்துல இருந்த கவி, ஏன்னா கவி கதக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கம்பீரம்னு சுவாமி தேசியன் எல்லா ஸ்டைலையும் எடுத்துருவார். ஆனா எப்பொழுதுமே ஒரு லலிதமாக எழுதக்கூடிய தனித்திறமையோடு இருந்த கவி யாரு, யாரே காஞ்சி கவிந்து கவனாதிபி கோமளாதி குறிப்பிடுறாருன்னா மகான்கள் சொல்றாரு சின்னம்மாளை தான் சொல்றாரு. சின்னம்மாள் ஸ்லோகத்தை அப்பே தீட்சிதரே உதாகரிக்கிறார் அலங்கார சாஸ்திரத்துல. இது மட்டும் இல்ல, அதற்கப்புறம் சின்னம்மாளுடைய சிஷ்யர் ஆதிவன் சோகவன், ஆனா சீட்டம்மாளுடைய குமாரர் அவருடைய குமாரர் அவருடைய குமாரர் என்று 5 தலைமுறை சேர்ந்தாப்புல காஞ்சிபுரத்துல கிரகஸ்தர்களாயிருந்து சிவாஷ்ய பகவத் பகவத் ரிஷய ரகசேத்ரேதார கீதா பாஷ்யத்தை இவர்கள் பிரவச்சனம் பண்ணி, இன்று இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியன் இவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அவர் சொன்னார்னு ஆச்சாரிய பரம்பரை சொல்லக்கூடியவர்கிட்ட இந்த 5 மகான்கள் அம்மாள் திருவம்சத்துல சேர்ந்தாப்புல திருநாமங்கள் சொல்ல ஒரு 5 தலைமுறை அவாதான் காஞ்சிபுரத்துல இந்த சித்தாந்தத்தை சம்ரட்சிச்சிருக்க. அது ரொம்ப பெருமையா பெருமாள் குருசுவாமி சாதிச்சதாக செருங்கட்டூர் சேஷா சுவாமி அப்படிங்கிற சாதிச்சிருக்க. செருங்கட்டூர் சேஷாதி சுவாமி எழுந்திருந்தார். அவர் போய் பெருமாள் கோவில் நாவல் பாக்குற சிவதாத்தாரி மகாதேசியனை சேவிக்கிற பொழுது, ஏண்டா நாங்க என்னடா பண்ணோம், நீங்க தாண்டா சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், 5 தலைமுறை உங்க தனியின்னு சொல்லித்தாண்ட எல்லாரும் சிபாஷ்யம் கீதா பாஷ்யம் ரகசியம் சேவிக்கிறோம் என்று மனம் விட்டு பாராட்டி சந்தோஷத்துல சொல்வார். அதுக்கப்புறமும் பஞ்சபத தாத்தாச்சாருக்கு பிற்பாடி மறுபடியும் கீழ்நீர்கொண்டம் அனந்த தேசியன் அவரும் உபநிஷத் பாஷ்யக்காருடைய ஆச்சாரியம், எப்படி நடராஜரும் சித்தவர்கள் அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்க அந்த சித்தாந்தத்தை. அதற்கு அதே சமயத்துல ஸ்ரீபாஷ்யம் பகீதா பாஷ்யத்துல ரொம்ப நல்லா வருது. பகவத் விஷயமும் அவ காப்பாத்திருக்கான். சின்னம்மாளுக்கு பிற்பாடு திருப்புல்லாடி நடாது, இவா கிளையில திருப்புல்லாடி திருப்புல்லாடு நடாது ஒரு அனந்த தேசியம்னா அபரன் நிகமாந்தாரியம் அனந்தாரியம் அகம்பதேன்னு அவர் தனியா திருப்புல்லாடி நடாது. அங்க இருந்து அந்த சுவாமி பகவத் விஷயத்தையும் ஆச்சாரியனா விசேஷமா வராது. இப்படிப்பட்ட முன்னோர்கள்ல வில்லூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருப்புல்லாணி வில்லூர் அந்த குரூப்ல இருந்தவா ரெண்டு மகான்கள் இருந்தாங்க. நமக்கு என் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பா. ரெண்டு மகான்கள்ல ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமி பிரசித்தரான இந்த சுவாமி ரங்கநாதாச்சார்னு திருநாமம் பூர்வாசிரமத்துல அயக்கிரியவனை சாட்சாத்காரம் பண்ணின அன்னையாரி மாதிரி திருவடி ஆசிரிச்சு அவர் பின்னாடி சன்னியாசம் அன்னையாரி மாதிரி பண்ணி வச்சார். அவருக்கு விசுரடார் உடனே அவர் கீதா பாஷ்யம் ரொம்பன்னா சாதிப்பார். அன்னையார் மாதிரி சில பேரை தங்கட சிபாஷ சேதிக்கிறவாடியே கீதா பாஷ்யம் அவற்றை சேவிச்சிருக்கும் சாதிச்சா ஒரு காலத்திலேயே பிரவச்சனம் பண்ணினார். நாள் பார்க்கறதுல அந்த சுவாமி ஆசிரிச்சவா இருக்கா எனக்கு. அந்த சுவாமிகிட்ட பரணே ஆசானவாடும் அந்த சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பகவத்கீதை கீதா பாஷ்யம் பண்ணவாடும் பரம்பரையும் எங்கிட்ட இருக்கு. அப்புறம் அவருக்கு தம்பி முறையாகணும் ஞாதி சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் நடாது பரம்பரையில இன்னொரு கிளையில தோன்றினவர் மகாமகோபாத்தியாய் சுந்தராரிய மாதேஸ்வர் அன்னையாரி மாதேஸ்வரி அந்தரங்க சிஷ்யர். அவர் அவர் திருப்படி வாரத்திலே கந்த சதுர்ஷதியும் காலக்ஷேபம் பண்ணினார். அவர் தான் அதிகரண சாராவளிக்கு முதல் முதல்ல இப்போ நான் அதிகரண சாராவளிக்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் முதல்ல சிந்தாமணி இருந்தது பதயோஜனை இருந்தது அதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். அந்த சுவாமி அதிகரண சாராவளி வியாக்கியானம் எழுதினார். தத்துவ சாரத்துக்கு முதல் முதல்ல தேசிய சம்பிரதாய வியாக்கியானத்தை அவர் எழுதினார். அவருடைய தம்பி முறையாகிய நடாது வெங்கடசேஷாரி மாதேஸ்வர சுவாமி அடியருடைய பிதாமகன் பிராச்சாரியன் அவர் அவைகளை அச்சு போட்டும் பிரகாசம் பண்ணினார். அவருடைய வெங்கடசேஷாரி மாதேஸ்வர சுவாமி அவர் சாகித்ய வியாக்கரண வாசஸ்பத்தின் அவர்கிட்ட ஐட்டல் ராமநாதபுரம் சஸ்தானத்துல ஆஸ்தான வித்வானம் செல்லால் எழுந்துகிட்டிருந்தார். அவருடைய ஒரே திருக்குமாரர் தான் அடியருடைய திருத்தகப்பனார் வில்லூர் நடாது ஆசிரி சார்பம் ஸ்ரீநிதி அவருக்கு தான் ஆசிரி சார்பம் டைட்டில். அந்த சுவாமி ஏகப்பட்ட கிரந்தங்க 20,000 ஸ்லோகம் போல சாய்ச்சிருக்காரு. அவருடைய புத்திராள் 4 பேர்ல மூணாவதா அடியன் இருக்கேன். இந்த அளவு எங்க குல முன்னோர்கள் ரொம்ப சம்பிரதாயத்துக்கு செஞ்சிருக்கா. அதான் பிரம்ம புருவானகான்னு அவ பேரை சொல்லி நாம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுல அதை ஸ்மரிக்கிறது முன்னோர்கள் கதையை கேட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும். என் பெருமான் ராமபிரானே சகரருடைய சரித்திரத்தை எல்லாம் சகர சந்ததி விட்டாந்தத்தை விஸ்வாமித்திரி கேட்டு வழி காட்டு. அதனால இந்த முயற்சி நல்லது பண்றா. அந்தந்த மகான்களே பூர்வர்களை பத்தி அவ தெரிஞ்சு அதுவே நம்ம பாபத்துக்கெல்லாம் பிராயசித்தம். இப்படிப்பட்ட மகான்கள் ஆச்சரியமான வம்சம். இதுல முக்கியமா இந்த செஞ்சுரியில இருந்த எழுந்தருளி இருந்த மகான் வில்லூர் ஆஷ்கவி சார்வபௌம சுவாமி திருத்தகப்பனார் சுவாமியை பத்தி கொஞ்சம் இன்னும் நன்னா விளங்க வைக்கணும்னு பிரார்த்தி. அவசியம். சுவாமிக்கு ரொம்ப திருத்தப்பன் அவருடைய திருத்தப்பனாருடைய 58வது வயசுல தான் இவர் பிறந்திருக்கார். அதுக்கு முன்னாடி 6 சந்ததி பிள்ளை குழந்தைகள் பிறந்தவருக்கு இல்லாது போயிடுது. அப்புறம் அவருக்கு ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணி வடுவூர் ராமன் அவர் கனவுல வந்து வில்லூருங்கிறது மதுரை ஜில்லா தெற்கு கோடி. வடுவூர் என்பது தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் பழைய காலத்து தஞ்சாவூர் ஜில்லா. அந்த வடுவூருக்கு அவர் வந்தது வரலாறே ஒரு மைசூருக்கு வைக்க வரலாறு. அவர் தான் ஒரு பிள்ளை ஆயுஷ்மானாருக்கிடையே இந்த ஸ்ரீபாஷ்ய சந்ததி இருக்கணுமே அவர் கவலைப்பட்ட பொழுது அவருடைய கனவுல அற்புதமான ராமன் தோன்றி நீ நம்ம ஊருக்கு வந்து புனரூச ராமாயணம் பாராயணம் பண்ணு உனக்கு ஆயுஷ்மானான புத்திரன் பிறப்பான்னு சொன்னது. அந்த பெருமாள் அவருக்கு சேவிச்சது. இப்ப நம்ம சொல்ற வரலாறுதான் வெங்கடேஷ்வர மாதிரி 1855 வந்துச்சு. அவருடைய 58வது வயதுல இவர் போனதுனா 50 வயசு வாக்குல இருந்திருக்கு அப்படின்னா 1900 அப்பெல்லாம் போக்குவரத்து இவ்வளவு வசதி கிடையாது. அவர் வில்லூர் வடு வில்லூர் இருக்கிற சிஷ்யாள்கிட்ட இந்த மாதிரி சொப்பரம் உடனே அழகான ராமன் அவர் வர்ணிக்கிறத பார்த்து அவர் அநேகமா தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள வடுவூர் ராமனோ தில்லவிழா ராமனோ எல்லாம் போலாம் என்று யாத்திரையாக வந்து புனர்வசு நட்சத்திரம் புறப்பாடு மொழி எதிர்த்தா வடுவூர் வந்து சேர்ந்தார். சாயங்காலம் புறப்பாடு. அப்ப பெருமாளை பார்த்த உடனே ஒரு ஸ்லோகம் பண்ணி மங்களாசாஸ்திரம் பண்ணார். அந்த ஊர் ஜனங்கள் அதை கேட்டு வித்வான்கள் இருந்தவளம் ஆச்சரியப்பட்டார். அந்த ஸ்லோகத்தை சௌத்திலேயே எழுதி வச்சிருந்தார் ரொம்ப நாளைக்கு அப்பவே பண்ண ஸ்லோகம். அவனா அவருடைய குமாரராக அந்த ராமனுடைய அனுகிரகத்தினால வடுவூர்லயே திருத்தப்பனா 1913 கார்த்திகை கார்த்திகையில அவதரிச்சார். 7 வயசுலயே உபநயனம். ஆனா 7 வயசுலயே அவருக்கு கவனம் பண்ணக்கூடிய சக்தி. அப்ப தேரந்தூர் ஆண்டவன் அங்க எழுந்திருந்தார். அந்த பிதாமகன் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. இந்த மத்தியான வேளையில கொஞ்சம் விஸ்ராந்தி தெரிஞ்சு இந்த குழந்தை அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போவர் திருத்தப்பனார். அவர் ஏதாவது பழம் கொடுப்பார், அந்த காலத்துல வரணும் கொடுப்பா. அந்த பழத்துக்காக வெயில்ல போவோம் குழந்தை. அவர் வேடிக்கா ஒரு ஸ்லோகம் சாய்ச்சார், சிவாச ராகமே பாலே ஆதபஸ் சந்திரிகாயத்தேனும் ஒரு ஸ்லோகம் பூர்வார்த்தமா தேழ துராண்டவன் சாய்ச்சார். 7 வயசு குழந்தை தானே. உடனே அது உத்தரம் அவர் பாதி ஸ்லோகத்தை பண்ணிட்டார். சுவாமினாம் கிருபையா சத்தியம் தாதிஷஸ் தாதிஷாயதே, தங்கள் கிருபையினால அப்படின்னு தான் உடையாயிட்டான். அரண்டு ஆச்சரியப்பட்டு இவன் பிரமாதமா வரப்போறான்னு திருத்த பிராமனு கிட்ட உண்மையெல்லாம் மிஞ்சிரும் உங்க பையன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா. இதுதான் முதல் அப்ரிசியேஷன். அதன் பிறகு திருத்தாபுரார் திருத்தா பிராமன் எல்லாம் வாசிச்சார். அவருடைய 8 வயசுல 7வது வயசு 8வது வயசுலேயே அவருக்கு சங்கல்ப சூரியோதய நாடகம் பாடம் எடுத்திருக்காரு. அப்படின்னா அவருடைய பின்னணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதன் பிறகு அவர் உரிய அத்தியாயத்தை கொஞ்ச நாள் வேத பாடசாலையில் பண்ணினார், வடூர் வேத பாடசாலையே. அந்த சமயத்தில் கொஞ்சம் பிதாமனுக்கு பொருளாதார நெருக்கடி வந்துடுது. ஏன்னா மில்லூரை விட்டு வடூரில் செட்டில் ஆயிருந்தது பல ப்ராப்ளங்கள். ஒரே பிள்ளையே ஒரு பொண்ணு இருந்தால் இந்த பிள்ளையே அவர் வந்து வேத பாடசாலை விட்டு அங்கே அத்தியாயம் பண்ணி சாஸ்திரத்தை கிட்ட வாசிக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது நடந்துன்றது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். திருத்தாபுரார் 13வது வயசுலேயே விவாகம் ஆயிடுச்சு. அத பிதாமன் மகா சங்கல்பத்தினால பருத்திப்பட்டு ஸ்ரீவெங்கடாச்சார சுவாமி குமாரத்தையே பண்ணணும் அப்படின்னு போனார். பருத்திப்பட்டு ஸ்ரீவெங்கடாச்சார சுவாமியினுடைய பெண்ணுக்கும் இவளுக்கும் நடுவில் அந்த பருத்திப்பட்டு சுவாமிக்கு பிதாமருக்கும் நடுவில் மீடியேட்டரா இருந்தது வங்கிபுரம் நவநீதம் சுவாமி, நவநீத கிருஷ்ணமாச்சார சுவாமி மகா. அந்த சுவாமி அவர் ரொம்ப பணக்காரா மாதாமன் சைட்ல, இவா அந்த கடவு பணமே ஒன்றும் கிடையாதவர் தான், இருந்தாலும் குடு ரொம்ப சேயசோடு இருக்கும் அப்படின்னு அந்த சுவாமி அனுகிரகம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சார். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த சுவாமியுடைய திருக்குமாரர் மூத்த திருக்குமாரர் பின்னாடி விஸ்வவிக்கியாதராய் 43 பட்டாழிகரை எழுந்தவர், அவர்கிட்ட தர்க்கம் வாசிக்க சொல்லி அவர்கிட்ட தர்க்கம் வாசித்தார். அப்போ வந்து திருத்தப்பனாருக்கு சீனியர் திருக்குடத்தாண்டும் அவர் சீனியர் செட்டு, இவர் தர்க்க சங்கரம் வாசிக்கிறச்சே அவர் மேலே வாசிட்டார். அவரும் நல்ல பழக்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் திருத்தாப்பனார தனக்கு வயசாயிட்டதுனால பிதாமன் வடூர் கூப்பிட்டு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லி வச்சார். ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயம் கீதா பாஷ்யம் இதெல்லாம் காலக்ஷேபம் சாய்ச்சி 20 வயசுல அவருக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப நீ கிரகிச்சிருந்தாலும் கூட ஞாபகப்படுத்த மாட்டேன் சிந்தனை பண்ணல அப்படின்னு அவருக்கு குறை. ஆனால் 21 வயசுல அவர் திருநாட்டுக்கே ஏழுட்டார் பிதாமன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவநாதத்தில் அவர் மாமனாரத்தில் அவர் பார்த்துட்டா. அப்புறம் கொஞ்சமாக செட்டில் ஆகி குழந்தை குடும்பம் பெரிய குடும்பம் ஆகிடுது. ஏகப்பட்ட குழந்தைகள் மொத்தம் அவருக்கு தசாசியா புத்திரானாதி இந்த மாதிரி கரெக்டாக. அப்போ அவர் காலத்திலேயே சின்ன வயசில் முதல் பெண்ணும் 2 பிள்ளைகளும் இல்லை போயிட்டா, மீதி நாங்கள் 7 பேர் இத்தனை பேர் இருந்து எல்லாரும் அவ நிறைய தீர்க்காசம் இருந்துட்டா. அப்போ அந்த சமயத்தில் மறுபடியும் சிவாஷ்யத்தை தாத்தா ஆசைப்பட்டார் அப்படின்னு சுதப்பிரகாஷோட சேவை கொடுங்க சின்னாமூர் செயலி பட்டாச்சார சுவாமிகிட்ட 7 வருஷம் சித்திரமே சுதப்பிரகாஷியோட. அப்ப நான் அடியனும் பிறந்துட்டேன். அடியனு 5-6 வயசு வரைக்கும் நானே போயிருந்த 8-7 வருஷம் பட்டாச்சாரத்திலாக கும்போன்லாம் தங்கியிருந்தோம். அப்படின்னு பிரவச்சனம் பண்ணிட்டு ராத்திரியில ஸ்ரீமந்த ராமாயணம் பாரதம் எல்லாம். அப்பெல்லாம் அடியன் தான் விசிறம் வேண்டும். மத்தியானம் போவார் காலக்ஷேபத்து சுதப்பிரகாஷ் சிந்திரன் தானே, அந்த சிந்திரம் பண்ணிட்டு வருவார். அது பூர்த்தி பண்ணினார். அதுக்கப்புறம் வந்து மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரு விழுந்தோடனே எனக்கு தமையனா இருக்கும் பரமகிருபையோட ரகசியத்திர சாரக்காலட்சம் ஆரம்பிச்சார். அப்புறம் அடியனுக்கு சிபாஷ்யம் சொல்லி கொடுத்தார். வேதாத்தியனத்தையும் அடி அவர் தானும் அத்தியனத்தை அப்புறமா விடாம பூர்த்தி பண்ணு பண்ற அகோபிரமணத்துல கும்போணம் இருக்கச்சு வேதாத்தியனத்தை விடக்கூடாதுன்னு பூர்த்தி பண்ணி அடியனுக்கும் அத்தியனும் சொல்லி நினைச்சு உன பூர்த்தி பண்ணி கொடுத்துட்றேன்னு பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. நீ 100 பண்றையோ பிள்ளையோ நான் பூர்த்தி பண்றேன். அதே மாதிரி திருவாய்மொழி எங்க சம்பிரதாய ஆத்துல குடும்பத்துல திருவாய்மொழி சந்தோஷம் இல்லாம சொல்லக்கூடாதுங்கிற அது மரியாதை. அப்படி 4000 சந்தோஷம் சொன்னார் திருவாய்மொழி அவரே சொன்னார். 4000 முதல்ல பெரியாழ்வார் திருமொழி போட்டு அவர் சந்தோஷம் சொன்னார். அப்புறம் அம்மா ஆரம்பிச்சு அம்மா 4000 அனாயசமா சொல்லக்கூடாது கரும்பு தலை பண்டே சூ அதனால அவள்கிட்ட கத்துக்கொள்ள முடியல. தான் ஆரம்பிச்சு பிறவ சந்தை எடுக்கும். ஆனால் திருவாய்மொழி ஆயிரும் தானே தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு 50 பாட்டு மட்டும் எங்க மாமாட்ட சுத்த விட்டு நடுவில் எங்கேயோ கிளம்பிச்சு அந்த மாதிரி ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். எனக்கு ஸ்ரீபாஷாதி காலக்ஷேபத்தையும் அடியங்களுக்காக ரொம்ப தியாகம் பண்ணிட்டு அவர் நிறைய வெளியிலாம் போல ஆச்சார நியமம் உபன்யாசங்களுக்கெல்லாம் கூட அவர் அவ்வளோவா போக விரும்பலை. அதெல்லாம் காசுக்கு விற்கக்கூடாது. அதனால அத்தனையும் இந்த பிள்ளைய முன்னேற்றத்துக்காக செஞ்சு அதுதான் ஒரு பெரிய காரியம். ஆனால் இதுக்கடியிலே அவர் புகழ அவர் தேடி வந்தது. அவருக்கு ஆசுக்கு விங்கிற டைட்டில் சங்கராச்சார் ரொம்ப காஞ்சி கும்ப காஞ்சி காமெடி ரசிகர் அந்த பரமாச்சாரியன்றவர் கும்போணத்துல பிறந்ததுனால அங்கே நல்லா இவருக்கு ஆச்சாரிய புருஷாலெலாம் கொஞ்சம் சப்போர்ட். அதற்கப்புறம் பாம்பேயில் பட்டராச்சார் ரகுநாத பட்டராச்சாரியர் என்று பண்ணி உபன்யாசம் பண்ணிச்சு ஆசிரியர் சார்வம்ம அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். மதுராந்தன் சுவாமி திரும்பி வந்த உடனே அந்த பாராட்டு விழா ஒன்று வச்சு பொது சாய்ச்சார். இதை நான் அந்த டைட்டில் ரொம்ப அப்செக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி டைட்டில் கொடுக்கவே கூடாது, இது சரியே அல்ல அப்படின்னா கூட்டம்லாம் அசந்து போயிடுச்சு. நான் பாராட்டு விழா மதுராந்தன் சுவாமி இந்த டைட்டிலே கொடுக்கக்கூடாது அப்செக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பிரமிச்சு நின்னா சுவாமிக்கே ஒரு ஹாஸ்யம் வரல சுவாமி. அப்புறம் அதாச்சாரியா சார்வபௌமன்னு இன்னொருத்தர் இருந்தா தானே ஒருத்தர் சார்வபௌமம் சொல்லுங்க, இருக்கிறதே ஒருத்தர் அவரே எப்படி சார்வபௌமனா இருக்க முடியும். அதனால தான் இது சரியில்லைன்னு சொன்னேன் சாய்ச்சார். அவர்கிட்டையும் ரொம்ப முதல்ல அவர்கிட்ட தான் சிந்தனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா திருத்தப்பனார். அது நடக்கலை பல காரணத்தில். அந்த சுவாமி பரம கிருப்பையா இருந்தார். அவரே அண்ணாக்கிட்ட ஸ்ரீபாஷ்யே சொல்லுது, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சிந்தனை வந்து அப்படின்னு சாய்ச்சார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை அண்ணாடி சொன்னப்புறம் பரீட்சையெல்லாம் வச்சு பரீட்சையெல்லாம் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டு சுவாமி ரொம்ப அனுகிரகம் பண்ண மாதிரி இது அதையும் வாங்கி வச்சார். திருத்தம் திருத்தாபுனாருடைய பிள்ளையா பிறந்ததுனால கிடைச்ச அட்வான்டேஜ் அம்மாள் சதஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு அவர் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சதஸ்தவர் நடத்தினார். 2 ரூபா 3 ரூபா எல்லாம் இப்போ சம்பளம் உண்டு. அதுக்கெல்லாம் பெரியவாள் வந்து எவ்வளோ பெரிய அடிட்டு தாத்தாச்சார் சுவாமி உத்தமூர் சுவாமி அதே மாதிரி மதுராந்தன் சுவாமி அதே மாதிரி நடாதிருமாள் சதஸ்தவர் நடத்தின பொழுது அந்த சிலரில் பார்த்துட்டு பண்ணாத பெரிய வித்வான்களே கிடையாது. ஐயாத்து சுவாமியை தவிர மீது எல்லாரும் எழுந்துருக்கு. நேரம் ஐயா எஜுவா சுவாமியும் எழுந்துருக்கு. அப்படி அவர் சதஸை நடத்தினார். அப்போ மகான்கள்லாம் ஆத்துக்கிறதுனால அவளுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய தானே கிடைச்சிது. அந்த சின்ன வயசுலேயே அவள் அதிகாரம் சொல்றதெல்லாம் பார்க்கறதுனால ஸ்ரீபாஷ்ய ஃபோபியா போயிடுது. அதிகாரம் சொல்றதுங்கிறது இவ்வளோ பெரிய காரியம் இல்லைன்னு தோறி போயிடுது. அப்படியெல்லாம் அவள் ட்ரைனிங் அப்படி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு காலக்ஷேபம் சொன்னோட ரகசியத்துக்கு சாட்டில் முதல்ல பரீட்சை பண்ண சொன்னார் உத்தமூர் சுவாமி தான் பண்ணார் அடிக்கணும். அதை வந்து 8 2 மரியாதை இது சுமையான கல்விகள் இமையா இமையத்தி 8 2 எண்ணம் சமையாசி அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொன்னேன். அவள் கேட்டார் 3 ரசாரங்களும் 2 தான் இருக்கு அப்படின்னு கேட்டார். அங்கே 8 2 அட்டாட்சணமும் துவயமும் தான் இருக்கு. மீதி உபலட்சணமாக சொல்லணும் சரமஸ்ரோதம் 3வது ரகசியத்தை அடிசில 8 2 அப்படி சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு எட்டக்கூடிய 2 விஷயம் சுலபமா பெருமாள் இருக்கான் பரமா அனுகிரகம் பண்ணக்கூடா இருக்கான். நானும் அதிகப்படுத்திக்கையா சொன்னேன். சுவாமி சிரிச்சு விட்டு வருஷம் தேவையில்ல 6000 ரூபாய் திறமை இருக்குதுன்னா வருவான்னு அனுகிரகம் பண்ணினார். இது முதல் அனுகிரகம் இருக்கு. அப்ப மதுராந்தன் சுவாமி நிறைய அப்படிலாம் பரீட்சை பண்ணுவோம் வாழ்வாழ்க்கெல்லாம் ஏதாவது பரீட்சை பண்ண சொல்ல சொன்னேன் காவியம் வாசிப்படும். இதுக்கு நடுவில் சுவாமியே வியாக்கரணம் நன்னா வாசிக்கணும் சித்தாந்த கோவில் வாசிக்க சொக்கனா ஒரு நரசு பாச்சார் சுவாமிட்டு அனுப்பி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் பின்னாடி தர்க்கம் வாசிக்கணும் அப்படின்னு மதுராந்தன் சுவாமி கிட்ட சுவாமி சாய்ச்சார். ஏன்னா நான் கெடுக்க விரும்பலேன்னு அந்த வார்த்தை அவர் சாய்ச்சவர் நல்லா சொல்றான் சுபாஷ்யம். அதனால நான் மேல உத்கிரந்தமா சொல்றேன் நியாய சித்தாந்தம் செய்யட்டும் இதெல்லாம் அடைக்கணும் இவரை மறுபடியும் கீழே போட்டு கெடுக்கப்படாதுன்னு சாய்ச்சி நியாய சித்தாந்தம் அனுபவிச்சார். அந்த சுவாமி சாதமும் போட்டு அதை சனியாயிரம் டாக்மேபத்தில் வேலை செய்து போடுது அதுல குழந்தைகளோட வச்சு சாதம் போட்டு எப்படிதான் வாழலாம் பண்ணாலும் மகான்கள் பாடமும் எடுப்பார். அவர் நிறைய விஷயம் கேட்பார். அது சனிக்காய இருந்தாலும் நான் போவேன் ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன் சனிக்கிழமை கிட்டேயே மாதிரி பணம் கிடைச்சா போட்டாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வேற யாருக்கும் காலக்ஷேபம் இல்லாமல் அடிக்கணும் ஒருத்தனுக்கு மட்டும் யாருனாலும் அதில் தான் உட்காரும். கார்த்தால 10 to 12 ஒரு செஷன் எடுப்பார் சாதம் போடுவார் சுவாமி. அப்புறம் 2 to 12 சாப்பிட்டோட 1 to 3 வரைக்கும் சயனம் பண்ணிப்பார். 3 கரெக்டாக எழுப்பி மறுபடியும் 5 வரைக்கும் பாடுவார். 4 நேரம் சில நாளைக்கு ராத்திரியும் ஒரு நாள் சொல்லிட்டு போ ரயில் போகிறதுக்குள்ள அப்படி பாடம் எடுத்து அந்த அனுகிரகிச்சார். அப்போது திருத்தாப்பனாருடைய அனுகிரகத்தினால் அவர் சாங் சொல்லி வச்சும் எல்லாம் அவர் தான் அத்தியனம் விட்டு தான் அருணிச்ச சந்தா விட்டு தான் கிரந்தசேகாலேஸ்வரம் தான் சமாஷன் அவர்கிட்ட தான் பிரம்மோபதேசம் அவர்கிட்ட தான் பரண்யாசம் அவர்கிட்ட தான் வைஸ்வதேபதேசம் அவர்கிட்ட அத்தனையும் பண்ணி வச்சும் இது பரிமளிக்கிறதுக்காக இந்த சுவாமி கிட்ட கொண்டு சேர்த்து விட்டார். அவளும் கிருபையா சொல்லி கொடுத்தார். இதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் சார்வன்ற பட்டத்தோட இருந்தது. அவருக்கு இன்னும் பெரிய மகிமை என்ன பண்ணாருன்னா, தேசிகனுடைய 700வது பிரமாதமா கொண்டாடி கொடுத்து தேசிகன் மீமாம்சைக்கு செஞ்ச கைங்கரியம், தர்க்கத்துக்கு செஞ்ச கைங்கரியம், ஒரு ஒரு நாள் செமினார் வச்சா, தேசிகன் கவிதைக்கு செஞ்ச கைங்கரிய சாகித்யத்துக்கு அவர் பிரசைட் பண்ண எழுந்துள்ள உத்தமூர் சுவாமி நீட்டி சுவாமி எல்லாம் இருந்து அவர் தான் சாகித்யத்துக்கு பிரசைட் பண்ணுவோம் வச்சு பண்ணா சுவாமி எழுதி அதை நடத்தினார். அந்த அவ்வளவு தூரம் அவருக்கு சுவாமியுடைய ஸ்லோகத்துல உத்தம டிடி சுவாமிக்கு ரொம்ப பிரீதி ஜாஸ்தி. உத்யான பத்திரிகைன்னு அனுப்புவது, அதுல அண்ணா ஸ்லோகம் தான் அட்டைப்பட ஸ்லோகமா போடும். அவர் அப்படி ரசிச்சார். அயாத்து சுவாமி பரம கிருபையார். அயாத்து சுவாமி அவள் பார்த்து பெரியவாழ்கிட்ட சுவாமி கிட்ட அவளுக்கு என்ன அன்பில்தான் பற்ற பிரீத்தினா, அன்னையாறு மாதிரியனுடைய இன்னொரு கிளையில வரா, நம்மளுக்கு பெருமை இருக்குன்னு நம்ம சேர்ந்தவான்னு ரொம்ப பிரியம். அயாத்து சுவாமிக்கு அண்ணா கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இவர சிக்கல் வந்த பொழுது அய்யாத்து சுவாமி ரொம்ப அழகா சால்வ் பண்ணி கொடுத்தார். அப்பேற்பட்ட மகான் அய்யாத்து சுவாமிகிட்ட கடாட்சமும் அடையில எல்லாரும் கிடைச்சது. அடியன் வந்து அய்யாத்து சுவாமி முன்னாடி வாய்க்காட்டி போயிருக்காருக்குல்ல பெருமைன்னா, பெருமையோ என்ன 186 அதிகாரமும் வாய்க்காரத்தை சொல்லியிருக்கேன்னு நான் சொல்ல மொத்தமாக கிடையாது. ஏன்னா 19 வயசுலேயே சிபாஷியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தனால அன்னைக்கு தொடங்கி ஒரே அதிகாரம் மறுபடியும் இன்னொரு சொல்லாம விஞ்ஞாசாதிகளும் சில போர்ஷன் மட்டும் சொல்லியிருக்கோம். அப்படி 186 அதிகாரங்களும் சபையில விஜயாபிக்கக்கூடிய பாக்கியானே கிடைச்சி, அதுல 60 அதிகாரத்துக்கு மேல முக்கூரேஷிகம் முன்னாடி சொல்லியிருக்கேன். முக்கூரேஷிகர் அப்படிங்கிறது ஒரு பவுன்சர் பீமர் எல்லாம் போடக்கூடிய பவுலர் மாதிரி, அவர்கிட்ட 60 அதிகாரம் நான் சொல்லியிருக்கேங்கிறதே அப்படி பெரிய ஒரு பலம் வலிமையா. ஆனா அவர் வருஷத்து 1 சகஸ்ரம் நடத்தினாலும் அவர் ஸ்ரீரங்கத்திலே ராஜபவரம் கட்ட வந்துருக்கிறார். 1979 இருந்து திருநாட்டுக்கல்லூரி அங்கே இருந்தார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் நடக்கூடிய பரவாகோட ஆண்டவன் சகசு, அப்போ வண்ணாட்டக ஆண்டவன் சகசு, அதுக்கப்புறம் மதுராந்தக சுவாமி திருநாட்டு சகசு, இவர் நடத்துறது இப்படி 3 சகசு மினிமம் வருஷத்துக்கு. ஆனா மட்ராஸ்ல பாக்கிய வருஷத்தினால இருந்த அதையும் அதுவும் அதுக்கு உண்மையிலேயே பெரியவாள் இருந்துரும், அதுல முக்குரேஷிகர் அனுகிறோம் விசேஷம் சொல்ல மறுக்கணும். எப்படின்னா அவர் அவள்லாம் பகவானை பிரார்த்திச்சார். நான் கல்கத்தால போட்டாயிட்டேன், 78 சகசு கல்கட்டாலிருந்து வந்தேன், விஷயம் சொன்னேன், திருவிழா வந்தாச்சு, ஏண்டா சார்ஜ் கொடுத்தா சம்பாருடைய சார்ஜ் ஜாஸ்தி, ஏண்டா இந்த ஊர்ல வேலைக்கு விஜயக்கான நேர்ந்தா வரணும் நீ அப்படின்னு கேட்டேன். அதான் போன உடனே என்னவோ சொன்னா அப்படின்னு மட்ராஸ்க்கு போச்சுக்கோங்க. 79 பிப்ரவரியில் வந்த உடனே ஐடியில் செய்வித்து நான் போனேன். எல்லாரும் கேட்டா உனக்கு இப்ப என்ன வேலை சரஸ்தானம், எனக்கு என்ன வேலை மடத்துல ஏதாவது கடன் வாங்க வந்திருக்கியா, பில்டிங் வீடு கட்டப்பட்டியான்னு கூட கேட்டான். இவாள்லாம் அப்படி கேட்டா ஐடியில் செய்விச்சே பெருமாள் நிமிச்சாரா வந்தையான்னு கேட்டேன். ஆமா அந்த மாதிரி இங்க வந்துட்டேன், அவ இருந்துரு ராத்தி நாளை காலத்துல போலாம் அப்படின்னு சொல்லி மறுநாளை காலத்துல அவற்றை ஒரு லாரி ஒரு டிராக்டர் இருக்கும் அதுல உட சிகாத்துல கொண்ட விடுறேன், நீ போயிடலாம் அங்க இருந்து கார்த்தால ஊருக்கு போயிடலாம். ராத்திரி இருந்துட்டு போகணும், ராத்திரி இருக்க வச்சு கார்த்தால அபிமானத்துல அடி என் பேரை சொல்லி தானே ஒரு சாசனம் ஆசிரியர் பண்ணி கருணாநிதினு கூப்பிட்டு வேடிக்கையடே கருணாநிதி ஸ்ரேயசாயிரு அனுப்பிச்சு இதெல்லாம் பண்ண அனுகிரகங்கள் ஒண்ணு சதஸ்ல கேட்ட கல்விகள்னாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு திருத்தாபுரனாருடைய பிள்ளையா போறதுனால தெரியும் கிடைச்சு. அது திருத்தாபுரனார் தான் எழுதினாங்க எப்படி பயிற்சி கொடுத்தாருன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. மகாபாரதம்னா எல்லாருக்கும் போபியா, அவர் போபியா எல்லாம் கொண்டார். எப்படின்னா சனி ஞாயிறுல அவர் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிப்பார், அந்த எண்ணெய் தேய்ச்சி கிடைச்சா மகாபாரதம் சேவிக்கும் மூலம் சேவிக்கும். சிவந்திராமாயணம் பாராயணம் டெய்லி நடக்கும், அது சமாஷத்துலேருந்து பாராயணம் பண்ண வச்சுட்டார். மகாபாரதம் மட்டும் அவர் என்ன தேய்ச்சிக்கணும்னா அவரே தேய்ச்சி ஒரு 2 மணி நேரம் அவன் தண்டை இருந்தா ஊரை வச்சு தேய்ச்சிப்பார். அது வரைக்கும் மகாபாரதம் மூலம் சேவிக்கணும். அவர் சொல்லுவார் அர்த்தமா எடுத்துன்னா மேல போலாம், அர்த்தமா இல்லைன்னா கிட்ட கேட்கணும், கேட்காத விட்டு ஏமாத்தல நீ போனேன்னா நான் கேட்பேன் அப்புறம், அதனால புரியலன்னா புரிஞ்ச வரைக்கும் சேவிக்கணும். அது கொடுத்த விற்பத்தி, அது கொடுத்த அந்த ஃப்ளோ, அதனால சான்ஸ்கிரிட்ல பேசுறது ப்ராப்ளமே இல்லாம போயிடுச்சு. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தார், ஒரு டீச்சிங் ட்ரைனிங் டியூஷன்னா அவர் கொடுத்தது. கடிதாஸ் எல்லாம் சம்ஸ்கிருதம் எழுதிதான் அவர் பதில் போடுவார். தமிழ்ல எழுதினா அம்மா தான் பதில் போடுவார், தாய்மொழியில் எழுதினாலும் தாய் போடுவார் அப்படின்னு சமஸ்கிருதத்துல எழுத வச்சு அப்பப்போ ஒரு ஒரு பதே பதே இப்படி எல்லாம் அந்த மாதிரி ட்ரைனிங் யாருக்கும் கிடைக்கும். ஒரு கடிதாஸ் நான் வரேன் தத்தினே ஆகச்சாமின்னு எழுதிட்டேன், உடனே பதில் சாய்க்கிறார் தத்தினே ஆகச்சாமின்னு சொல்றேன். அப்படி சொல்லாத தஸ்மின் தினேன்னு வியஸ்தமா சொல்லு, ஏன்னா தத்தினத்துக்கு அர்த்தாந்தம் உண்டு, தத்தினம் ஸ்ராத்தத்துக்கு போயிரு, அதில் தத்தினங்கிற அஸ்லீல வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சின்ன வயசுல நிறைய அடிச்சிருக்காரு, அத்தியனம் பண்ற காலத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாகி பத்தி பூனல் போட்டெல்லாம் கொஞ்சம் சுரல் செட்டு பிடிபடாது. எக்யம் முக ஏவான்னா எக்யம் முக ஏவான்னு அந்த தெய்வம் சொல்லணும்னு அப்ப தெரியாது. காலகட்டம் எழுப்பி விட்டு சொல்றது அடிச்சு விடுது, அடிச்சு நல்லா அடிச்சுட்டு சாதிப்பார். அமிர்தமா ஏனகஸ்தேன தாடை எதுன்னு சொல்றது ஆச்சாரியம் அடிக்கிறதெல்லாம் அமிர்தம் சுவச்சு அடிக்கிறார். அப்படியே கருணை பண்ணி அத்தியனம் பண்ணி வச்சார். அது ஒரு சிக்ஷா, அபஸ்வரம் இல்லாம சொல்லணும் சந்தையை உண்டாக்கி. அதுக்கப்புறம் ஒரு அனுகிரகத்துல வந்து விடுத்து அப்புறம் வேகமா மூணு சந்தை நாலு சந்தையில மேல சொல்ல முடியாது அழகு கொண்டு ஒரு அழகு. அதற்கப்புறம் விற்பத்தி இருந்ததுனால அத்தியனம் சொல்றச்சே அவர் அனுபவிச்சு சார் பஞ்சாதி. அவர் ஆழ்வார் பாசம் சொல்லுவாதான் அழுது பாத்துட்டு பண்ணிக்கலாம். அவர் வேதம் சொல்லிச்சே அழுவார் அவருக்கு. அப்படியே அவருக்கு விற்பத்தி அவ்வளவு இருந்ததுனால சாகித்யமும் விற்பத்தி இருந்ததுனால அவர் ரசிச்சு ரசிச்சு சொல்லுவார். அதனாலதான் அடியனுக்கு அந்த வேதத்துக்கு அர்த்தம் வேதத்துக்குலாம் ஒரு இது உள்ள ரத்தத்துக்குள்ள செலுத்தி விட்டு பிதா புத்திரே தீர்காயுத்வசேஷிஷேன அழுகம் வந்து அப்பா வந்து பிள்ளை தீர்காயசாரம்னு ஆசைப்படுற மாதிரி நான் நம்புறேன். அதெல்லாம் அப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு சிபாஷியும் அப்படிதான். சிபாஷி என்ன ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கா ஆர்குமெண்ட் டிபேட் அப்படி அனுபவிக்கல. சிபாஷி சொன்னா யதாதிகளே பிரத்யேக கல்யாணை கதானகா ஜெகத் ஜென்மாதி காரணம் சமஸ்தவசு விலக்ஷணா சர்வஜ்ஞா சத்திய சங்கல்பானா அந்த குணத்தை அப்படியே அனுபவிச்சு சார். அதனால அந்த பலன் எனக்கு கிடைச்சு. அவர் இது இத்தனை சக்தி அவருக்கு இருந்து இன்னொருத்தர கவிஞனாக்குற சக்தி இருந்தாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஸ்லோகம் எழுதுறதுக்கு அப்போ அவர் சாதிச்சார். இந்த ஒரு அனுகிரகம் பண்ணார். அவர் சாப்பிட்ட இலையில சாப்பிட சொன்னார். சாப்பிட்ட அவர் தள்ளி பண்ணி போட்டேன் சாப்பிட்டு முடிஞ்சா அது எல்லாம் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டேன் அப்புறம் ஸ்லோகம் அப்படி அதெல்லாம் அவருடைய அனுகிரகம். அதே மாதிரி தூப்புல் தேசி வந்து கஷ்டி எழுந்தவர் மகள் அவரும் அடுதான் போறோம். அந்த அர்ச்சகர் வந்து சுவாமி தேவளை ஆசிரவியா தேவள் சமஸ்கிருதத்துலாம் ஆசிரவி. உங்க ஊர்ல வில்லூர் சுவாமி தமிழ் ஆசிரியர் வந்தாரு அவர் இல்லையான்னு கேட்டார். அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்னாருன்னா அவன் தேசிய பிரதட்சணம் பண்ணிட்டு வரோம் தூப்புல இருந்து அவர் சொந்த கருத்தம் புரியுதாடான்னு கேட்ட புரியா நீ தமிழ்லயும் ஆசிரியா நீ இருப்பேங்கிறார். அந்த அப்படி ஒரு ஒரு வார்த்தைகளும் அந்த அனுப்புறோம். எவ்வளவு சிக்ஷை தப்பு பண்ணா நான் சிக்ஷிச்சு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தது அவருடைய கிரேட். அவர் பெரிய ஸ்காலராக இருந்தது அதிசயம் இல்லை. இன்னொருத்தர் உருவாக்கினது ரொம்ப ரொம்ப வசதி நல்லா ப்ரிசிஷன் பண்ணி கட்டி. முக்கியமாக திருத்தகப்பனார் சுவாமி கிட்ட எந்த குணத்துல தேவரீர் ஈடுபட்ட ஒரு குணம் அப்படின்னா இந்த குணம் அப்படின்னு சொல்ற மாதிரியான குணம். அந்த இந்த குணம்ங்கிறது என்னன்னா பையனை சரியான ஸ்காலராக கொண்டு வரும் பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்னு அவர் பாடுபட்டார். ஏன்னா நான் வந்து செகண்ட் ஃபார்ம் படிக்கிறச்சே இந்த அவற்றை ராமாயண பாரதம் நிறைய கேள்வி உன்னியாசம் கேட்டு இருந்தேன். வந்து சின்ன வயசுலேருந்து கேட்டேன், சின்ன வயசுலேருந்து கர்ப்பத்திலேயே கேட்டேன்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கள் ஆத்துல நாங்கள் ஒன்பது பத்து பிரசவம் எங்கள் அம்மாவுக்கு தேவநாதத்தை தான் பார்த்தேன். அழிக்கிட்டு திருத்தாயார் தான் பார்த்தேன். என் பிரசவம் மட்டும் பார்க்கல. ஏன்னா பயங்காரத்தில் கும்பகோணத்தில் குடியிருந்தார் திருத்தப்பறம். அது முந்தைய வருஷம் தேவநாதத்தில் அழிசிங்கருடைய திருத்தம்பி அவருடைய தேவிகள் பிரசவத்தில் பரமிச்சிட்டான். கிராமத்துல பண்ணாத காலத்துல டாக்டர் வரல. ஒரு கிராமத்துல பண்றா கை வைத்தியம் தானே பண்றா. ரொம்ப தவிச்சு போயிட்டேன். யாரு ஐஷிகருடைய திருத்தம்பி சின்ன மாமாவுடைய தேவிகள் கல்யாணி மாமின்னு பேர். அவருடைய குமார் தான் வரதராஜன் ஐஷிக்கு பின்னாடி சுவீகாரம் பண்ணிட்டேன். தேவனா வரதராஜாச்சார் ராஜு நான் கூப்பிடுவோம். அந்த ராஜு அப்படின்னோட சரியா பத்து வயசு தான் பெரியவர் பத்து மாசம். அந்த ராஜு பிறந்த மூணாவதுனாலதான் பரம்பிச்சிட்டேன். ராஜு பெத்த பிரசவத்துல போயிட்டான். அதனால ஐஷிகர் தேவிகளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். கிராமத்துல வச்சுக்க முடியாது. நீ கும்பகோணத்துல இருந்துடும் நான் வந்து அங்க பாத்துக்கிறேன் எல்லாம் அங்கேயே பிரசவம் ஆகிட்டு வந்துட்டோம். அதனால அது முதல் பிரசவம் எங்க அப்பா பிடிக்கல வந்தது. அதனால என்ன பண்ணிட்டார் அப்பா வந்து நான் பிறக்கலையா லேசில் அதுக்காக வந்து எனக்கா பிரசவ ஏறி கட்டி சுகப்பிரசவம் ஸ்ரீமத் ராமாயணமே பாரு. அந்த ராமாயணத்தை அப்பவே காதல சொல்லிட்டார். அதனுடைய பலனும் இன்னும் சின்ன வயசுல உபன்யாசம் கேட்டலாம் நானே கதையெல்லாம் சொல்வேன். நங்கம்பாக்கத்துல அமெரிக்கா வரதாச்சார் இருந்தார் உங்களுக்கு தெரியும். அவல்பாக்கம் சுவாமி அவர் ரகு அவர் தான் முதல்ல அமெரிக்கா போயிட்டு வந்தார். அதனால அவர் அமெரிக்கா வரதாச்சார்னு சொல்லுவார். நல்ல வித்வான் சயின்ஸ் நாடகாந்திரம் நான் வாசிச்சு அப்பா அத்தியனம் பண்ணுவார். சங்கீதம்லாம் குணப்பாடு அவர் என்ன பண்ணார் அவ பிள்ளை உப்பிலி என் கிளாஸ்மேட் உப்பிலி எல்லாரும் உடனே ஆத்திக்கப்பட அவருக்கெல்லாம் நான் கங்கா அவர் தான் அந்த சொந்தவர் கேட்டவருன்னா சொல்றான் இந்த பையன் விட்டு அவர் அப்பா கிட்ட ரொம்ப பழக்கம் பிரீத்தி ஆச்சாரிய பக்தி மாதிரி. அதெல்லாம் என்ன பண்ணிட்டா அந்த நங்கம்பாக்கத்தில் ஒரு வெங்கடேஸ்வரன் கோயில் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கும் அந்த கோயில் இடத்த ஏற்பாடு பண்ணி பத்து நாள் ராமாயண உபன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ஃபார்ம் படிக்கல எனக்கு ஸ்கூல்ல வந்து பார்த்து உனக்கு 10 நாள் போட்டிருக்கேன் பண்ணணும். நான் சரிவிட்டேன். அப்புறம் அவன் திருத்தாப்பா கேள்வி அப்பாட்ட கேட்கணும் சொல்ல தெரியல. அவர் போனார் திருத்தாப்பா தான் கருணாதன். நான் ஒன்னும் ஒன்னு அப்ப இது ஆத்துல இருந்து சாயங்காலம் வந்து ஜாதிக்கிட்டேன். கருணாதனையும் கேட்டே சொல்றேன்ட்டான் அப்படின்னாரு. அப்ப கேட்ட அப்ப சொல்ல மாட்டேன் நீ கேட்காம அதனால சொல்லப்படாது. ஏன்னா இப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படியே விட்டா உன்ன எல்லாரும் போய் உன்னை ஆசிரிச்சுடுவோம், அப்புறம் அவ்வளோ நின்று போயிடுவோம். ஞானம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வரும், அதனால நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சேவிச்சார். நான் தெரியாதனமா பண்ணிட்டேன், போட்டேன், நோட்டீஸ் போட்டேன். இந்த திறம மட்டும் இது ஒரு உன்னையா தைரியமா அடுத்த உன்னையா தான் என்னைக்கு பண்ண சொல்றேனோ அன்னைக்கு தான் பண்ணணும். அப்படி காப்பாத்தினேன். இல்லைன்னா நான் ஆஸ்திரேலியா ஆயிட்டேன், உபன்யாசகராயிட்டேன், பெரிய வித்வான் ஆயிட்டேன்னு நினச்சோம். அங்கே போய் உபன்யாசம் அந்த 10 நாள் பண்ணேன். அப்போ 10 ரூபா கொடுத்தேன். 1957 50 10 ரூபா ஒரு சம்பாவனை நான் கொண்டு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த உபன்யாசம் 1969 தான் தீர்மானிச்ச அப்புறம் தேவையில்ல கொஞ்சம் தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சு. அந்த மாதிரி இது பெரிய அதனால தான் இந்த அளவில் இருக்கு. இப்போ நான் மற்றவங்கலாம் இப்படி காலக்ஷேத்திரம் திருப்பி கேட்டு சொல்லி பண்ணுறேன்னா ஒரு செடியை வச்சா இப்ப நான் வாசல்ல பரிஜாத புட்ப செடி வச்சிருந்தாத்துல மாடு கடிச்சுடுறது ஆடு கடிச்சுடுறது அதுக்கு 1000 2000 சொல்லி வேலி போட்டு அதை காப்பாத்தி அதை உருவாக்கின பொழுது அப்பதான் புரிஞ்சு நம்மளை உருவாக்குறது எவ்வளவு பாடுபட்டு சொல்லி கொடுத்து காலக்ஷேபப்படுது. ஏன்னா சில ஆச்சாரியம் என்ன பண்ணாரு, உபன்யாசம் பண்ண சொல்லி தரேன் அழிச்சு போயிட்டான். அவளுடைய வாழ்க்கையெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. கண்ணால பார்த்தேன், எனக்கே தெரியும், என் கண் முன்னாடியே பார்த்தேன். அந்த உபன்யாச 4 நோட்ஸ் வச்சு உபன்யாசம் பண்ணக்கூடாது. முதலாந்த சுவாமியோட சாய் பற்றியெல்லாம் உபன்யாசம் பண்ண சொல்லுத்துறேன்னு ஐஷம் பண்ணாடா எப்படா முடியும், உபன்யாசம் படிச்சுட்டோம் அதுவே வர வேண்டியதானே. அது திருத்தப்படுறா அப்படி பார்த்துட்டேன். அது ஒரு சொந்த குணம், ப்ரொடெக்ட் பண்ணி ஆளை உருவாக்கினேன். தப்பு வந்தால் நான் சிக்ஷிச்சுக்கணும். இது ரெண்டும் அவருடைய கிரேட்னஸ். சுவாமியுடைய பால்ய பருவத்தில் ஸ்கூல் படிப்பு எப்படி, வேதாத்தியானம் எப்படி, ரெண்டுமே வித்தியாசமான ஒரு படிப்பு. அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டீர், மேற்கொண்டு வாசிப்பெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் மேனேஜே பண்ணல. அதை மேனேஜ் பண்ணது திருத்தா பண்ண. அவருடைய ஒரு வழக்கம் என்ன இருந்ததுன்னா, அவர் நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன் என்ன மார்க் வாங்கினேன் அது தெரிய கேட்டதும் கிடையாது, கவலையும் கிடையாது. அவர் காத்தால் 4 மணிக்கு எழுப்பி விட்டு அத்தியனம் பண்ண வச்சு பஞ்சாயத்து சொல்லணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்தா சகசரம் பூனர் போட்டப்போ சகசரநாமம் சொல்லணும், காவிய பாடம் நடத்தும். அதுதான் அதுக்கு அதை பாடுறது மறுநாள் சொன்னா அடிப்பர். அதோட சரி, இந்த கிளாஸ் படிக்கிறேன், எவ்வளவு மார்க் வாங்கினேன், சுற்றுலா வாங்கினேன், ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஒன்றும் கேட்டதே கிடையாது. அதனால எனக்கு பேரலாம் என்ன ஆயிடுது கிளாஸ்ல அவருடைய அனுகிரகத்தை ஒருத்தரை கவனிச்சா சொல்லணும். அதெல்லாம் உட்காந்து எதையும் படிச்சதா ஞாபகம். நல்ல வாத்தியார் கிடைச்சிருந்தாள்னா எழுதிடும் பரிசு உள்ள அந்த வாத்தியாரு சில பேர் ஓபி அடிக்கிற வருவா, அந்த கிளத்தில கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி சொல்லி கொடுத்தாரு. அது பேரலாம் அவர் நடத்தி விட்டார். அதான் பிஹெசி ஜெயின் காலேஜில் படிக்கிறச்சு ஸ்தோத்திர பாடம் அப்படிலாம் எப்படின்னா சாயங்காலம் தினம் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது எப்படின்னு கேட்டால் சகசனாமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சஸ்தவத்தில் ஒரு ஸ்லோத்தியும் கிழப்பையான வைகுண்ட ஸ்தவம், செல்லாக்கிழா அதிமான ஸ்தவம், புதன் கிழப்பையான வரதராஜ ஸ்தவம், இப்படி ஒரு டைட்டே போட்டு சொல்ல சொல்லுவோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி சொல்ல சொல்லுவார். அதனால ஸ்லோகங்கள் அதுமாவே விட்டுவாயிட்டு அதையும் சாதிச்சு கொடுத்தார். நான் ஜெயின் காலேஜில் படிச்சு எல்லா நல்ல வாத்தியாரும் நிறைய மார்க் வாங்கிட்டேன். ஆசைப்பட்டபடி இன்ஜினியரிங்னு சேர்ந்துட்டேன். அதுவும் அவருக்கு தெரியாது இன்ஜினியரிங் எவ்வளவுமா இருக்கு. நான் ஏன் பண்ணா உண்மையிலேயே அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடுறது இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன் குடும்பம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா தான் கையெழுத்து போடுறது வேற ஒண்ணுமே. அப்புறம் காலேஜ் படிக்கிறச்சே அவரே கூட வந்துட்டார். எனக்காக திருநகர்ல தானே கூட தங்கி இருந்தார். அப்ப சரிங்க யாரெல்லாம் காலேஜ் ஆனா நான் மிஷின் டேங்கெல்லாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண முடியாம போயிடுது பண்ண மாட்டேன். அதனால கொஞ்சம் கஷ்டமும் பட்டேன். ஆனா அல்டிமேட்லி நல்ல ரிசல்ட் இவரோட அனுகிறதுனா காலேஜ்லயும் நல்ல மதிப்பு. அவள்லாம் டைவர்ஜன் ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டமான மிஷின் டிராயிங். அவர் தீரா மிஷின் ஒரு கண்ணப்ப செட்டியார் அமெரிக்காவில் அவர் கொடுத்தா இதை என்னாலும் போட முடியாம போயிடுச்சு. நீங்க யாரும் போடுறீங்களா பார்க்கலாம் அப்புறம் தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு போர்டில் எழுதி போட்டு போட சொன்னார். அதில் ரொம்ப கெட்டிக்க என்னோட கெட்டிக்காரெல்லாம் இருந்தா கிளாஸ்ல அவள் யாருமே சரியா போடலை. அந்த பேப்பர் என்ன பண்ணிட்டு உங்களுக்குள்ளேயே கரெக்ட் பண்ணும்போது கொடுத்துட்டார். இந்த கரெக்ட் ஆன்சர் வந்த பேப்பரை விட வாசிக்க வந்தார். ஒருத்தருக்கும் வரல எந்த மட்டும்தான் வாசிச்சு தான் கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், பையால் தான் ஆனால் டைவர்ஷன் ஜாஸ்தி. அதுக்கு என்ன வருத்தன்னா, வேதம் படிக்கிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான், இன்ஜினியரிங்லேயும் நிறையா இல்லைன்னு அந்த ப்ரொஃபஸருடைய வருத்தம். இவருடைய வருத்தம் என்னென்னா, இன்ஜினியரிங் படிக்கிறான் வேதம் படிக்கவே இருக்காது. அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கவனிச்சுக்கிட்டான். அந்த அனுபவத்தினால ரெண்டும் ஒரு வழியாக மேனேஜ் ஆகிட்டான். அது அவருடைய கிருபை தான். நான் மேனேஜ் பண்ணுறது பிளான் பண்ணல. இது இதுக்குள்ளே நாய் செலவழிக்கணும் இவ்வளோ அது வாட்டுக்கு நடக்க முடியாது. அவர் பண்ணி தேவரீரோட முதல் உபன்யாசம் எந்த இடத்துல நடந்தது, அதுக்கு தேவர்களுடைய பிரயத்னம் எப்படி, அந்த உபன்யாசம் எப்படி, அதோட அவுட்புட் எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி. இதுக்கு நடுவுல ஒரு விஷயமும் சொல்லிடணும். அப்போ அந்த காலத்துல நான் செகண்ட் பிஇ படிக்கிறச்சே இந்திய ஆன்டி டிஜிடேஷன் போயிட்டேன். அந்த சமயத்துல காலேஜ் எல்லாம் மூடி விட்டான். நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் திருநகர்ல படிக்கிறோம், திருப்பரங்குன்றத்துல. அப்ப சிங்கேரி சங்கராச்சாரியார் வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகள் வந்திருந்தார் மதுரைக்கு. அவன் போன்ற மடத்துல போனா பெரிய நமக்கு மரியாதை போடும், நான் ஒன்று மடத்துக்கு போனோம். சின்ன வயசுல கியாதி ஆசையில போனேன். நாம நேரத்தில் நம்ம மடங்கள்லாம் சாயங்காலம் சிங்கர் ஃப்ரீ ஆயிடுவார் பானகாரம் அப்படின்னு அப்படி பார்த்துருக்கேன். ஆனா அங்க போனா சாயங்காலம் தான் பெரிய பூஜாவாள் கிடையாது. நாளைக்கு காத்தால வரணும், அப்பாயின்மெண்ட் வாங்க தாட் போட்டுருட்டான். அப்ப அறுபத்தான் இங்க வந்து நிக்கிறச்ச சம்ஸ்கிருதத்துல பேசி பாரு, அவருக்கு புரிய ஒன்று டபால் நமஸ்காரம் பண்ணு சொன்னான். போனேன் சின்ன வயசு பேசின உடனே அது ரொம்ப திருப்தி பிரியம், ரொம்ப சந்தோஷப்பட்ட கூடவே வா நான் இஷ்மர் ஸ்லோகம் வாசி சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் பண்ண 10 ரூபா சம்பாதனை பண்ணி பெரிய ஆளாக வருவேன்ட்டார். அதனால அது வாழ்க்கெல்லாம் தெரியும். அந்த ஊர் மதுரையில் இருக்கிற ஸ்மார்ட் ஆளுக்கெல்லாம் கூட தெரியும் கொஞ்சம் வாசித்தவன அவளுடைய எண்ணம். அவன் 69 அவர் வந்து ஆடி வீதியில மீனாட்சி அப்பெல்லாம் பரநியாசில போயிட்டு இருந்தான். ஆடி வீதியில மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் கிளம்புறார். அங்கே வர சொல்லியிருந்தார் என்ன, ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள்லாம் வாசிப்பேன் எல்லா இடத்துல போற இடத்துல கேட்பேன். அந்த பேப்பர்லாம் தானே வாங்கி வச்சுருப்பாரு, வாங்கி வச்சுருப்பாரு. அவர் ஆடி வீதியில காத்தால கிளம்ப போறா எனக்கு வர சொல்லி ஒருத்தர செய்து கொடுத்துருந்தார். நாங்க போனேன் அவர் கிளம்புறா அக்ஷதை கொடுத்தா முதல்ல அவன் மடத்துல வழக்கம் வித்வான்களுக்கு ஒரு மரியாதை மட்டும்தான் கொடுப்பாளம். அந்த ஊர்ல வித்வான்கள் அது கிடையாது நிலமையை பாருங்க. அவர் என்ன பண்ணிட்டார், 69 இப்படி வாசலையே பாக்குறாரு. நான் வரேன், ஒரு பையன் விட மாட்டேங்க, ஒரே கூட்டம். ஸ்மார்ட் ஆள் நிறைய இருக்கும் அப்படி, நமக்கு என்ன வேணுங்க. அந்த பார்த்த உடனே அப்படி கையை வச்ச உடனே வச்சுட்டு விட்டார். எனக்கு ஒரு சால்வை பற்றி அனுபவம் மட்டும் சொன்னார், பெரிய வித்வான்னு சொன்னார். அது ரொம்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால கொஞ்சம் சர்க்கிளில் தெரியும். அந்த டமயத்தில் 69 தான் அப்போ உன்னே சால்வ பண்ண விட்டு அங்கே அவரெல்லாம் கொண்டாடின அப்புறம்தான் அவள்லாம் ஒன்று ஒத்துனுட்டான். ஸ்லோகத்தெல்லாம் தப்பு இல்லாமல் எழுதுறான், அவர் நல்லா ரசிக்கிறான்ட்டு 69 முதல் முதல் டிவிஎஸ் நகரில் ராமாயணம் சொல்லணும்னு கேட்டேன். 4 டாபிக் அந்த 4 டாபிக்கே அதை சொல்ல சொன்னான். நான் அப்பா நியமிச்சேன், சரி சொல்லலாம். ஏன்னா அப்போ சிபாஷி காலட்சியமும் பூர்த்தி அடுத்து ரகசிய திரையசாரமும் சாத்து முறையாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்ட்டேன். அப்போ வந்து அதே சமயத்தில் மன்னாருடைய சதஸ் வந்து அதுக்கு போகணுன்ட்டேன். 2 நாள் தானே பண்ணிட்டார் முதல் 2, ஏன்னா மன்னாருடைய சதஸ் கழிச்சிட்டேன். நாங்கள் சதஸ்ல பரீட்சை கொடுத்து மதுராந்த சுவாமி தான் பரீட்சை. அப்போ தான் மதுராந்த சுவாமி விஷயம் கற்றுக் கொடுத்தார். கோஷேவான்யா கப்ராட்யா வேத வாக்கியத்தை எடுத்து அது அதிகாரத்தில் வருது. அந்தராபுத கிராம அப்படி அந்தர சுவாதிகளத்துல அதை எடுத்து அதுதான் சொன்னேன். அவர் தடால கேள்வி கேட்ட கோகே வாண்யாத் கப்ரான் இன்னொரு 3 பரீட்சாதிகள் டிடி சுவாமி ஒன்றும் மதுராத சுவாமி ஒன்றும் ஒரு பெரிய ஸ்மார்த்த வித்வான் யாரு எனக்கு பேர் தெரியல, அவரும் திறந்த துவைத்த வித்வான் 4 எக்ஸாமின் போர்டு அவர் என்ன பண்ணிட்டார். அது முடிஞ்சோன்னு அஞ்சு என்னடா ரெண்டு இருக்கு, அந்யாத்து கோஹேவ அந்யாத்து கௌப்ராண்யாத்துன்றது இன்னொருத்தர பிற உபசர்க்கம் தான் இருக்கு, என்ன விசேஷம் எனக்கு சுத்தியில புனர்த்தி வருது சுவாமி கேட்டார். நான் டக்குனு என்ன பண்ணிட்டு பாத்துட்டு வச்சுக்கல, சொன்ன காலேஸ்வரர் சொன்னது கூட அப்ப ஞாபகம் இல்லை. நானே ஒரு அடி அடிச்சு விட்டேன். அந்யாத்தினா நம்ம முடிச்சிருச்சிங்க காப்பாத்துறது, பிராண்யாத்தினா தூக்கரிச்சியை காப்பாத்துறது அப்படின்ட்டு சரி நான் எடுத்து முடிஞ்சு போயிடுது. மார்க் போட்டா அதான் டிடி சுவாமி மார்க் போட்டாரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க். அவரை கேட்டேன், நான் கேட்டேன் அவளும் போட்டா நானும் போட்டேன், ஆனா ஒரு விஷயம் அப்படின்னு தனியாக கொடுத்தாச்சாச்சு. நீ சொன்னீங்க பிராண்யாத்தின தூங்க தாண்ட தூங்குறச்சே காப்பாதுன்னு சொல்லக்கூடாது, நீ எப்படி சொன்னாச்சு அப்படின்னா புனர் பாட்சியை சேமிச்சு சொன்னியா பார்த்துன்னு வந்தியான்னு கேட்டேன். அது நான் இது தயாராகல கேட்டவுடனே சொல்லிட்ட சந்தோஷம். ஆனால் பிராண்யாத்திரம் மோக்ஷ பிரதானம் தான் அப்புறம் பார்த்துக்கோ, இனிமே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இந்த அட்வென்ச்சரோட திரும்பி வரிசை 2 ஆயிடுச்சிங்க. அடுத்த 2 அண்ணாவே கூழ இருந்து உபன்யாசம் கொடுக்க கேட்டாச்சு. அது நல்ல கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் அவ ஸ்மார்த்தாள இஷ்டவாள்லாம் பிரியமா. அப்பதான் சிங்கரி சங்கராச்சாரம் ஆதரிச்சு இருந்தோம் அண்ணா அவளை போட்டோம். அந்த ஸ்லோ அந்த உபன்யாசம் அண்ணாவே இருந்து நடத்தி வச்சேன். அதான் சரி ஓகே இனிமே சொல்லலாம். முதல் உபன்யாசம் முதல் உபன்யாச அனுபவம் நல்லா இருந்தது. அதே மாதிரி சுவாமி தேவரீர் சொல்லக்கூடியதான முதல் காலக்ஷேப அனுபவம்ன்றது எப்போ, எந்த கிரந்தத்தை முதல்ல தேவரீர் காலக்ஷேபத்துக்கு பிரவச்சனத்துல ஆரம்பிச்சது? இந்த கேள்வியே உங்கள்ட்ட அனுமதியோடு இன்னொரு ஆட் போடுறேன். சீபாஷத்துல முதல்ல வாக்கியார்த்தம் எப்போ சொன்னேன் அது எப்படி அவங்க அப்போ முக்குரழிகர் சரஸுக்கு அனுப்பிச்சிட்டார். அப்பா அங்க போனோடனே ஐஷியர் பார்த்தாரு, என்னடா நீ சீபாஷமா சொல்ல போற, ஏண்டா இங்கெல்லாம் யாரெல்லாம் உட்காட்டுக்கா, உன்னே உங்க அப்பா ஒரு ஆள் உருவாக்கி அனுப்பிச்சிட்டாரா, சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் அவருடைய அறிமுகம். அப்புறம் ஆச்சு, நான் இந்திர பிராணாதிகரணம் தான் முதல் அதிகாரம் சொன்னேன். அந்த பிராணாதிகரணம் சொல்லும் பொழுது பிரதல அதுக்கு முன்னே அம்மாள் சாஸ்திரம் சொன்னேன். அப்பா எழுதுனார் பக்கத்துல வெளியில நானும் சார் சொல்லிட்டு மாத்திரை சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் முதல்ல வெளியில போய் மாட்டிக்கிறது. அப்போ என்ன பண்ண ரேஷிகர் வந்து இந்த பிரதர்தன க்ஷத்திரியனா பிராமணனா சொல்லுன்னு கேட்டார். பிரதர்தனோகவே தெய்வோதாசி இந்திரசிய பிரியந்தாமோ உபாஜகம் உபஜகாமான்னு வாக்கியம் அங்க வேத வாக்கியம் விஷய வாக்கியத்துல வருது அப்படின்னு கேட்டா சொன்ன க்ஷத்திரியன் தான் யுத்தம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அக்ஷத்திரியன் தான் யுத்தம் பண்ணுவானா, பிராமணன் யுத்தம் பண்ணுவான், துரோணர் பண்ணலையா அப்படின்னு திரும்பி கேட்டு சின்ன விஷயம் தானே. சில பேர் சொன்னான் பின்னாடி முன்னுமுகாது குழந்தை முதல்ல சொல்றான் அவனை போய் இதெல்லாம் கேட்ட மேலே அதிகாரத்தை கேட்டு பிராமணனா க்ஷத்திரிய எத்தையோ சம்பந்தம் இல்லாம ஐஷிகர் கேட்டுறாரு அப்படி அவன் பின்னாடி சொன்னதெல்லாம் காலு விழுந்து இருக்கு. எனக்கு கூட அப்பா ஐஷிகர் இப்படிலாம் கேட்டுதான் படுத்துறாருன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவர் முழு 30 ரூபா சம்பாவனை அப்ப பெரிய அதையே பண்ணார் நான் சொல்றான்ட்டு. அப்புறம் திரும்பி வந்து அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அப்பெல்லாம் சதஸ் போயிட்டு வந்தா அப்படி ரிப்போர்ட் பண்ணு கேட்பார் என்னது யார் என்ன கேட்டு கேட்டார் இந்த மாதிரி ஆச்சு கேட்டார் அப்படி பின்னாடி இப்படிலாம் சொல்ற இப்படிலாம் கேட்டார் ஐஷியர். நான் சொன்னேன் ஐஷியர் நல்லா தான் கேட்டிருக்கேன், உனக்கு தெரியறதாலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா தாஸ் தெய்வோதாசின்றதெல்லாம் கேட்கிறான், அவர் எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. பிராமணனா இருந்தா தாசாந்தவான நாமதேயம் கிடையாது. சர்மாந்தம் பிராமண நாமதேயம், வர்மாந்தம் க்ஷத்திரியசே, தாசாந்தம் சூத்ரசேன்ற அதனால தியோதாசன் இருக்கிறதுனால தியோதாசனுடைய பிள்ளைன்னு சொன்னதுனால அப்ப சூத்திரன் மாதிரி தெரியுது. அதை பார்த்துருக்கான் தான் கேட்டிருக்க உங்களுக்கு தெரியுமா. இப்படிதான் அவர் கேள்வியெல்லாம் இந்த பின்னாடி சொல்ற மூணு முக்கடெல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அப்புறம் என் கூண்டு வந்து பார்க்க சொல்லி அப்புறம் சாய்ச்சார். அதுல பதயோஜனையில ஐஷிகர் பதயோஜனையில காசிராஜ குமாரகான் இருக்கு, அதை பார்த்திருக்கார் தான் கேட்கிறேன். இனிமே இப்படிதான் பார்த்து முடியாது. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் முதல்ல கடைசி கொடுத்து அதே மாதிரி நான் காலக்ஷேபம் பண்ணணும். எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா முதல்ல என் பையன் என் தம்பிக்கு நைஷதம் பாடம் எடுத்தேன். அதை ராத்திரி பாடம் படி தப்பாக பாட முடிச்சிட்டேன். நானே உள்ளேருந்து வந்து பலரும் அடிச்சுட்டாரு, உன போய் பாடம் சொல்லுது நான் தப்பாக சொல்லுவேன். அப்புறம் அவர் திருத்தி கொடுத்தாரு, முதல்ல பார்க்காம ஏந்து வந்தேன் அப்படின்னு சாய்ச்சேன். அதனால காலக்ஷேபத்தை இருந்தாலும் முதல்ல பார்த்துக்கிட்டா சொல் அப்படின்னு புதுவாலும் பண்ணால் பாடக்கூடாது அப்படின்னு முதல் முதல்ல நான் எப்போ பாஷி உபன்யாசம் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். காலக்ஷேபம் மட்ராஸில் போயிருந்த பொழுது எங்கிட்ட பகவத் விஷயத்தை உபன்யாசமாக பண்ண சொன்னா அது கூட. ஆனால் பகவத் விஷயம் ஆகிட்டதுனால அத்தை வந்து அவள் சமாசிரமெண்ட்லாம் கடிச்சு போட்டேன். பண்ணிக்கிட்டவன் பண்ணிக்காதவன்லாம் வண்ணம் பாகவதார் பண்ணிக்காதவன்லாம் திருத்தபுரார் வந்து பண்ணிட்டா அப்படி நடந்தது. பகவத் விஷயம் தான் முதல்ல காலக்ஷேபமாக சொன்னேன். சீபாஷி காலக்ஷேபம் எங்க நம்மகிட்ட யார் கேட்க போறா, என்ன அவன் நிறைய பேர் இருந்தா மட்ராஸில் இலிவல நாராயண கிருஷ்ணமாச்சார சுவாமிகள் இருந்தார், சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமிகள் இருந்தார், உத்தமூர் சுவாமியே ஜீவித தேசியில் இருந்தார், அப்போ சுவாமி சிவசாங்காச்சாரியர் இருந்தார், அத்தனை பேர் இருக்கா. அதனால நம்ம கிட்ட நம்ம சம்பிரதாய நம்ம திருமாளி சிஷியாலாம் வருவா, அவள் சிவாஷியாதிகள் யார் வருவார் நினைச்சிருந்த போய் நம்ம டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் ஒரு புலித்தோல் போட்டு தான் உட்காந்துருக்கு, புலித்தோல் கீழ் இருக்குது. அத்தைகிட்ட கொடுத்து டெல்லியில யாராவது காலக்ஷேபம் கேட்க வந்தா சிபாஷி சொல், யாரா இருந்தா லௌகிக ஆள் வந்தாலும் சொல்லுட்டு உனக்கு சிந்தனை ஆகும் சொல்லுடா அவன் கிடக்கிறான். அவன் அதே மாதிரி டெல்லிக்கு போய் இறங்கினா அங்கே பரத் பூஷணும் வியாக்கரன் வியாக்கரசுரம் அவர் வந்து எங்க அப்பா சொல்லிருக்காரு, நீ வரச்சவங்கள்ட்ட சிபாஷி காலட்சம் சொல்லிருக்காரு, எனக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லி கொடுக்கணும். சரி நாளும் பார்த்தாயிடுச்சு அந்த பரத் பூஷணுங்கிற ஒரு வரணும், அவர் காலட்சம் பண்ணிக்கு போறாரு அங்க லட்சுமி குமார் வக்கீல்கிட்ட சொன்னேன். எங்க சொல்றது காலட்சேபத்தை, நான் ஒரு சின்ன குவார்டர்ல கடத்துக்கு பக்கத்துல இருந்து அவர் சொன்னார் நம்பாத்துல வச்சுக்கலான். அப்போ மகானுபவன் சிமுஷ்டு மாண்டம் அந்த சுவாமிகிட்ட சொன்ன மது நாராயண மாதவாச்சார் சொன்ன அப்போ தான் ஸ்ரீகார், ஏன் நம்ம அம்மா ஆசிரமத்திலே சொல்ல வேண்டியதாரு, அதுதான் ஆசிரமம் இருக்குன்னு சரி. அதெல்லாம் ஆசிரமத்தில் இல்லை மற்றவள ஆர்வம் பண்ண மாட்டோம், ஆசிரமத்தில் எங்கள் அப்பா திங்க தாத்தா திங்கெல்லாம் சொல்லணும், அதோடு நடத்த சொன்னார். அப்போ லட்சுமிகுமார் இங்கிறவன் இங்கே இருக்காரு இல்லை, அவள்னா ஒரு 10 வயசு இருந்துட்டான், நான் குறிச்சனால எல்லாரும் வந்துட்டா, பரத் பூஷன் தான் வரல இனி வரைக்கும் வரல அப்படின்ட்டு அரசிபாஷன் தொடங்கி பசிபாஷன் தான் ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன இந்த புளித்தோலை கொடுத்து சொல்லும் நியமிச்சார். அப்போ ரொம்ப பாடுபட்டு தான் சிபாஷ் எல்லாம் ஒன்று பூர்வாவலோகனம் பண்ணி அவளுக்கு தெரியாது, சமஸ்கிருதம் கொஞ்சம் பேருக்கு தெரியாது, சில பேருக்கு சாஸ்திரம் கொஞ்சம் அபியாசம் உண்டு, எல்லாருக்கும் தெரியணும்னு எடுத்து சொல்லணும். அதனால சுத பிரகாசியும் ஒரு தடவை சேவிச்சு, அண்ணா நியமிச்சுபடி பாவ பிரகாசியும் சேவிச்சு நான் ரெடி பண்ணிட்டு போவேன். அத ஒரு அஞ்சு நாள் வேலை செய்வேன், அந்த ரெண்டு நாள் காலை சேர்த்து தனி ஏன்னா மதுராந்த சுவாமி ரிட்ரி, மதுராந்த சுவாமி கடைசி காலம் வரைக்கும் அவன் நொற்று ஒரு பங்கு இருந்தாலும் ஒருத்தர பார்த்துட்டு தான் அவ சொல்லிக் கொடுத்த பாடம், நீ பார்க்காத போகாத திருத்தாப்பினாரும் அவரும். அதனால மதுராந்த சுவாமி செஞ்சேன், அவர் பங்கே நொற்றுதான் இருந்தாலும் ஒருத்தர பார்த்துட்டு தான் சரி. அந்த பழக்கம் உண்டாயினதுனால அஞ்சு நாள் ப்ரிப்பரேஷன், ரெண்டு நாள் கண்ணாப்பினான்னு கேள்வி கேட்பா, ஏன்னா அவள் வந்து இது கிடையாது இந்த லைன்ல வராது, அவளுக்கு தோன்றதெல்லாம் கேட்பான், அவள்லாம் சமாளிக்கிறதுங்கிறது நல்லா நிறைய கூட்டம் வந்து எல்லாருக்கும் புரிய முடியாது சொல்லி சேவா சுவாமி எழுந்தார். அவர் சொன்னார், சுவாமி எங்க ராமாயணத்துக்கு வர கூட்டம் சிவாஷத்துக்கு வருதுன்னு ரொம்ப அவர் அப்ப வந்துருந்தாச்சு. அப்படி அந்த ப்ரிப்பரேஷன் பண்ண வச்சா அதனால ரிட்ரீவ் பண்றேன்னு ரொம்ப சந்தோஷம். அவர் கேப்பார் டெஷுமாரெல்லாம் அவள்லாம் வந்து லௌகிக்கதால வழிய லௌகிக்கால்லாம் நல்லா உழைச்சி வந்தவாள், அவாவா ஃபீல்ட்ல அவ ரொம்ப உழைச்சிருக்க வேக்கிறவங்களும் அதில் சொன்ன உடனே அவளுக்கு பிடிச்சி பிடிச்சி, அதனால அது அப்படியே என்ன ஷார்ப்பன் ஆச்சு. இந்த சீபாஷ்யம் தான் அதை ஒருத்தர் எழுதிய விட்டார் தமிழில் காலஷ்டப்பத்தை ரெக்கார்டை போட்டுக்கிட்டு அவளே எழுதிட்டார். அது அந்த மாதிரி பண்ணி வச்சு இவாள் கொண்டு பேக்கப்ல அதான் சந்தோஷம். அப்புறம் அது தொடரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உத்தியோகம் அப்படிங்கிறது சுவாமிக்கு எந்த வயசுல இந்த உத்தியோகத்துக்கு சேர்ந்தாச்சு, அந்த உத்தியோகத்தை எப்போ விஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடியதா இல்ல ரிட்டையர்மெண்டா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம். அது அதுவும் பெரிய அதிர்ஷ்டம் தான். அது நான் அவ்வளவு நல்லா படிச்சாலும் கடைசியில பிஇல சரியானபடி எழுதல, ஃபைனல் பிஇ எனக்கு ஒர்க்ஷாப்ல சரியில்லை, மார்க் போடல, செஷன் அதனால போயிடுத்து, என் கிளாஸே போயிடுது. அதனால கம்பைனி சர்வீஸ் எழுதிதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினேன். அப்ப அது வரைக்கும் பிரைவேட்ல வேலை செஞ்சுட்டு அதுல செலக்ஷன் ஆனவுடனே கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சது. அதுவும் பெருமாள் இருக்கும் ஹைதராபாத்லயே, இப்போ தமிழ்நாடுல இருந்தேன், அங்கேயே போஸ்ட் பண்ணிட்டேன் முதல். அதனால அங்க இருந்த உடனே கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு சௌகரியம், நாம கேட்ட போது லீவ் போட்டுக்கலாம் நார்மலா, அது மாதிரி லீவை போட்டுட்டு உபன்யாசங்கள் படுத்துக்குவாரு, அதனால எந்த வித சிக்கலும் வரல. அந்த அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஜீலா சேசரம் இந்தியாவில் வேலை செஞ்ச காலத்துல அங்கே கல்கட்டாலாம் கேஎம் நாயர் போனவெல்லாம் ரொம்ப சந்தோஷம் புரியும், இதை என்கரேஜ் பண்ணுவோம். அப்போ கேஎம் நாயர் என்ன பண்ணார், கல்கத்தாவில் நவராத்திரி பாராயணம் வச்சா, என்னை பாராயணம் கூப்பிட்றா, நவராத்திரியில் நாலஞ்சு நாள் தான் ஒர்க்கிங் டே வரும் கல்கட்டாவில், மீதியெல்லாம் அந்த துர்கா பூஜை இருந்து போயிடுச்சு, நாலு நாள் மட்டும் மத்தியானம் மூணு மணிக்கு போகணும் அப்படின்னு தாராளமாக போனேன். ஏன்னா மூணு மணிக்கு நீ போயிடலான்ட்டு வேடிக்கையாக சொன்ன சம்பாவனை குடுப்பாளர் அதை மட்டும் பாதி கிட்ட போட்டு அப்படின்னு அவரை அவளாக என்கரேஜ் பண்ணிட்டா. அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த ஆபீஸ் வழியில ப்ராப்ளம் வரல, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் நம்மள ஒரு ஐயர் மட்டும் பண்ணார் மெட்ராஸ், உடனே அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், பெரிய ஆபீசர் அதெல்லாம் ஆபீஸுக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னா. இப்ப குப்புசாமி கார்டு சொல்ல அவன் நல்ல காரியம் தானே பண்றாரு, எனக்கு ஒரு நினைச்சா பாத்துக்கலாம். அப்போ ஒரு சர்க்குலர் கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி லிட்டரரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ப்ரேயர் பர்மிஷன் அந்த ஃப்ரேம் மட்டும் மாட்டிக்கோன்னு கொடுத்தா இருக்கும். அப்ப பெரிய அதிர்ஷ்டம், லிட்ரரி ஒர்க் பண்றதே கவர்மெண்ட்ல ப்ரேயர் பர்மிஷனே வேண்டாம், அதுல வர பணத்தையும் எடுத்துக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணா போதும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபரும் என்னுடைய அப்பாவில் இருந்துடும், டிரான்ஸ்ஃபரும் நான் வந்து கட்டப்படுவதில் நாலு இடத்துல தான் வேலை செய்வேன், ஹைதராபாத், கல்கட்டா, சென்னை, டெல்லி, சென்னை. அதனால இன்னொருத்தர் முக்கு மூலையெல்லாம் போடலை. அது எப்படி ஆச்சுன்னா, அது நவநீதன் அப்பா கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணித்தான் வாலண்டியர் வாங்கிக்கல, ரெண்டு வாலண்டியர் வாங்கிக்கலான்னு கடைசியும் இருக்கு முன்னாடி. அப்ப கொஞ்சம் டெல்லியில இருந்தே சாத்தத்துக்காக நீ வந்து கஷ்டமா இருக்கு, கொடுத்தேன் அப்ளிகேஷன். அப்ப கொடுத்த உடனே சொன்னா, இப்ப பண்ணாதுறாப்பா, கமிஷன் பே கமிஷன் வர்றது கொஞ்சம் கூட வரும், வித்ரா பண்ணி போறேன். மந்திரியே கூட கேட்டாரு, நான் ஏன்பா போறீங்க, அப்ப வித்ரா பண்ணா சந்தோஷம் போயிட்டேன். அது மாதிரி ஃபுல் சர்வீஸ் ஃபுல் டே பண்ணி எங்க கேடருக்கு என்ன டாப் மோஸ்ட் போஸ்டோ ஆபீஸ்ல அது வரைக்கும் கர்வம் இல்ல, பெரிய மகான்கள் இருந்தா அவெல்லாம் ஆட்சி அடிச்சா உடனே ஆண்டவன் அந்த ஆண்டவன் இந்த மாதிரி பேச்சாளர் கொண்டாட புஸ்தகம் பாஷிகாரபதி உபன்யாசம் பண்ணு அப்படின்னா அவர் தான் அத்வைதம் துவைதம் எல்லாம் ஆண்டவராக இருந்து பண்ணினார், எல்லாம் அவருக்கு தெரியுமாங்கிறது பிரமாணம்னு அப்பா ஸ்லோகம் ஒன்று. அது அதாவது என்னோட தங்க கல்யாணத்துக்கு 2000 ரூபா கடந்தேன்னு சாய்ச்சிருந்தாரு. இவ்வளவு பிரீதியினால அதை வாங்கிக்கிறதுக்காக போகணும், கல்யாணம் நடக்கணும். அதாவது எல்லாத்தையோட மொழது தி ஆம்பிஷன் டு அச்சீவ் போத்துங்கிறது வரணும். அதுக்கு பின்னாடி பேக்கப் ஆத்துல இருக்கிறவா அது போதுமா இருக்கும். திருக்குடநாடு வேடிக்கையா சாதிக்கிறேன், ஏய் 4 பேர் பார்த்து சந்தியாரம் பண்ணாதே, அந்த பெல்லி ஃபயர் தி பெல்லி மாதிரி வரணும். வைதிகமாகவும் இருக்கணும், லோகத்திலையும் மேலே வரணும்னா அது ரெண்டு முரண்படாத விஷயம், ஒன்றும் கட்டமில்லை. சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம் சமயத்துல,